ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കികകേസരീ വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃദി. ജ്ഞാനാനന്ദമയം ദേവം നിർമ്മലസ്ഫടികാകൃതിം ആധാരം സർവവിദ്യാനാം മയഗ്രീവമുപാസ്മഹേ. വിശുദ്ധ വിജ്ഞാന ഘനസ്വരൂപം വിജ്ഞാന വിശ്രാണനബദ്ധദീക്ഷം ദയാനിധിം ദേഹഭൃതാം ശരണ്യം ദേവം ഹയഗ്രീവമഹം പ്രപദ്യേ. വിശേഷവിത്പാരിഷദേഷു നാഥ വിദഗ്ധഗോഷ്ഠീ സമരാംഗണേഷു ജിഗീഷതോ മേ കവിതാർക്കികേന്ദ്രാൻ ജിഹ്വാഗ്രസിംഹാസനമഭ്യുപേയാഃ. വന്ദേ ലക്ഷ്മീഹയഗ്രീവം പുരോ മേ മാർഗദർശകം യേനാ പത്മമതിർനൂനം കിഞ്ചിദ്ഭൂതാ ഹി സംസ്കൃതാ അച്യുതസമ്പ്രദായാന്മാം ച്യുതം മുകുന്ദ മേ ഗുരോ അരക്ഷതനുകമ്പാ തേ പദമനുസരാമ്യഹം. പത്മനാഭഗുരും വന്ദേ സദാചാര്യം അഹം സദാ കുലീനം ധീഷുശീലാദി വിഗ്രഹം ശുദ്ധവൈദികം. രാമാനുജതയാ പാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥസംഹാരംഭാം നാഥയാമുനമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം. യോ നിത്യമച്യുതപദാം ഭുജയുഗ്മരുഗ്മവ്യാമോഹതസ്തതിതരാണി തൃണായ മേനേ അസ്മദ്ഗുരോർഭഗവതോസ്യ ദയേകസിന്ധോഃ രാമാനുജസ്യ ചരണൌ ശരണം പ്രപദ്യേ. പൂമന്നമാർപുരുന്തിയമാർഭൻ പുകൾമലിന്ദപാമന്നമാർനടിപനിന്ദുവിന്ദവൻ പൽകലയോ താം മന്നവന്ദവി രാമാനുജൻ ചരണാരവിന്ദം നാം മന്നിവാഴ നെഞ്ചേതുല്ലുവോം അവൻ നാമംഗലേ. സീരുണ്ടുതൂപ്പുൽ തിരുവേങ്കടമുടയാൻ പാറുണ്ണച്ചൊന്ന പഴമൊഴി ഓരൊன്றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ மலவும் வாழ்வு. தேசமெல்லாம் முகந்திடவே பெருந்தூரூரில் சித்திரையில் ஆதிருநாள் வந்து தோன்றி காசினிமேல் வாதியரை வென்று அரங்கர் கதியாக வாழ்ந்திருளும் மிதிராசா உன் பூசுரர்கோன் திருவரங்கத்தமுதனார் உன் பொன்னடிமேல் அந்தாதியாகப் போற்றுப் பேசிய நற்கலித்துறை நூற்றெட்டு பாட்டும் பிழையறவே என கருள் செய்வேனியே. ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களிலும் வாழ்வான நாள் நமக்கு மண்ணுலகி எழுபாரும் உய்ய எதிராதர் உதித்தருளும் சித்திரையில் செய்ய திருவாதிரை எம்பெருமானார் தரிசனமென்றே இதற்கு அம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார். அம்புவியோ இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயல் அறிகைக்கா. வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத்த போதம் தத்பாத யுக்ம சரசீரக பிருங்கராஜம் திரையந்த யுக்ம கிருத பூரி பரிசிரமம் தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் ஹரணம் பிரபத்யே. ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜேதி கிருபையா ரங்கிணே நஸ்தபாரம் தத்சம்பிராப்தாகமாந்த விதயமனுகணம் சிஷ்டதா பூர்ணமக்ரியம் ശ്രേഷ്ഠ ശ്രീരംഗ രാമാനുജ മുനി കരുണാലബ്ധ മോക്ഷാശ്രമം തം സത്വസ്ഥം ശ്രീവരാഹം യതിവരമനഘം ദേശികം സംശയാമി. ചൈത്രാർദ്രാസംഭവം വിഷ്ണോ ദർശനസ്ഥാപനോത്സുകം ചുണ്ഡീരമണ്ഡലേ ശേഷമൂർത്തിം രാമാനുജം ഭജേ. നമസ്തഭായേ, എല്ലാവർക്കും നമസ്കാരം. சித்திரையில் செய்ய திருவாதிரேன்னு இன்றைய சுபதினம். சுமார் 1002 வருஷங்களுக்கு முன்னாடி எமக்காக வண்ணோ ஆண்டால் அவதரித்தால்னு மணவாள மாமணி பாடியிருக்கார். எமக்காக வண்ணோ எம்பெருமானார் அவதரித்தார்னு வச்சுக்கலாம், எதிராசர் அவதரித்தார்னு. அப்படி மேலும் மேலும் அவருடைய புகழ் 10 திசையிலும் பரவிக்கொண்டிருக்க, இந்த வருஷம் பாக்ய நகரத்தில் இந்த கீசை ஸ்கூல் இந்த வளாகத்தில் செகந்தராபாத் தேசிய சபா ஏற்பாடு பண்ணியிருக்கக்கூடிய இந்த 10 நாள் உபன்யாசத்தில் இன்றைய தினம் முதல் நாள். அதில் அடியனுக்கு பரம பாக்கியம். சேஷாத்ரி சுவாமி இப்ப சாதிச்சார். நல்லவேளை வியக்தி யாருன்னு சொல்லல, வியக்தியே யாருன்னு தெரியாதுன்னு சொல்லல, இவர் உபன்யாசம் எனக்கு தெரியாதுன்னு சொன்னார். அப்படி சொல்லியிருந்தாலும் தப்பு கிடையாதுன்னா அடியா நிறைய பேர் தெரியாது, அதுதான் வாஸ்தவம். அப்படி இருக்க இவர் உபன்யாசம் பண்ணுவாருன்னு நிறைய பேர் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லைதான், அது தப்பு உனக்கு. அவர் வாஸ்தவத்தில் உண்மையை சொன்னார் அவர். அப்படிப்பட்ட ஒரு வியக்திக்கு இந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குன்னு சொன்னா அது முழுக்க முழுக்க ஆச்சாரிய கடாட்சம் தான், ஒரு குரு கிருபை தான். இஎஸ் முகுந்தாச்சாரை பத்தி அடிய நீங்க பிரஸ்தாபிக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா அவர் இந்த ஊரை சேர்ந்தவர், உங்க எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமானவர். அவர் அடியனுடைய மானசீக குரு. சுமார் 13 வருஷத்துக்கு முன்னாடி அடியன் இந்த சிக்கந்தராபாத்தில் வெஸ்மாரட் பள்ளியில் ஒரு 10 மாச காலம் உத்தியோக நிமித்தமா இங்க இருந்தேன். அப்ப ஸ்வரூபம்னா தெரியாது. இன்னைக்கும் ஆசாமி தான், சுவாமி இல்லை, ஆசாமியா தான் இருந்துட்டு இருக்கேன். அப்ப அந்த மகானுடைய ஒரு ஒரு சம்சலேஷம், அவரோடு ஏற்பட்ட அந்த சம்சலேஷத்தினால ஒரு மாற்றம் உண்டாகி, அதற்கு பிறகு அடியனுடைய காலக்ஷேப ஆச்சாரியன் பருத்திப்பட்டு தேவனாரலாகம் மங்கீபுரம் டாக்டர் எஸ் பத்மநாபாச்சாரியார், கியாதி லாப பூஜாசு விமுகோ வைஷ்ணவ வைஷ்ணவ ஜனக அல்லது வைஷ்ணவோ ஜனகன்னு சொல்லக்கூடிய ரீதியில பிரதம பங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகான். நிறைய பேர் பேர் தப்பா கிரகிச்சுருவா, ஏன்னா யார் பிரபலமா இருக்காலோ அவ பேர் தான் மனசுல முதல்ல வரும். தப்பு ஒண்ணும் இல்லை, இருந்தாலும் எங்க குரு தப்பா எடுத்துக்க மாட்டார், ஆனா அவர் அப்படிப்பட்ட ஒரு மகானவர். அவர் தான் அடியனுடைய அத்தியாபகர், காலக்ஷேபம் சொல்லி வச்சிருக்கக்கூடிய ஆச்சாரியன். இவ ரெண்டு பேருடைய கிருபா விசேஷத்தினாலதான் அடியன் இன்னைக்கு இந்த மைக்குக்கு பின்னாடி உட்காந்துருக்கேன். பொதுவா மைக்குக்கு அதாவது முன்னாடி உட்காந்துருக்கேன், பொதுவா பின்னாடிதான் உட்காரணும். உங்க அளவுக்கு அடியனுக்கு கால உபன்யாசம் கேட்டு கூட அனுபவம் கிடையாது. பெருமாளுடைய ஒரு கிருபா விசேஷம், படிக்கச்சேவே அடியனுக்கு பாடம் எடுக்கக்கூடிய வாய்ப்பை அவர் கொடுத்தவர். அது மாதிரி இன்னும் வாசிக்கே முடிக்கல, அதுக்குள்ள எம்பெருமான தரிசனத்தை பத்தி பேசுறதுக்கு இங்க ஒரு வாய்ப்பு. இந்த சந்தர்ப்பத்தில் அடியனுடைய கிருதஜ்ஞதையை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். நாவல்பாக்கம் வாசு சுவாமி, நாவல்பாக்கம் வாசுதேவாச்சாரியார், அவர் தான் அடியன் பேரை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கார். அவருக்கு அடியன் மேல ஒரு வாத்சல்யம், அதன் மூலமா இந்த சுவாமி அடியனை கான்டாக்ட் பண்ணார். ஏன் உடனே ஒத்துட்டேன்னா ஒன்றும் காரியம் கிடையாது, அதனால ஒத்துனுட்டோம். அவ்வளோதான், பிஸியா இருந்தா தான் யோசிக்கணும், அதனால ஒத்துனுட்டோம் அந்த உபன்யாசத்தை. உங்க எல்லாருக்கும் இங்க கேட்க வந்திருக்கக்கூடிய அனைத்து பாகவதோத்தமர்களுக்கும் தன்யவாதங்களை சமர்ப்பிச்சுட்டு இந்த உபன்யாசத்தை ஆரம்பிக்கிறேன். லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். இந்த தனியனை நமக்கு கொடுத்தருளியது குருத்தாழ்வான். பாஷ்யக்காரர் அவர் காலத்திலேயே இந்த தனியனை சுவாமி கவனம் பண்ணியிருக்கார். என்ன ஒரு ஜீனியஸ் பாருங்கோ, பாஷ்யக்காரர் பேரே இதில் இல்லை. லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரம். பொதுவா இந்த மாதிரி தன்னுடைய ஆச்சாரியனுக்கு ஒரு சிஷ்யன் ஒரு தனியன் எழுதுறதா இருந்தா அது அவர் மட்டுமே தான் சொல்ற மாதிரி இருக்கும், ரொம்ப பர்சனலைஸ்டா இருக்கும். ஆனா குலத்தாழ்வானுடைய ஒரு மெக்னானிமிட்டி பாருங்கோ, இன்னைக்கு நம்ம வரைக்கும் நம்ம தனியை எழுத வேண்டாம், இதை சொன்னாலே போறோம், எல்லாரும் தனியனை சொல்லலாம். ஏன்னா அவளுக்கு யார் ஆச்சாரியனோ அந்த ஆச்சாரியனை முன்னிட்டு அந்த லக்ஷ்மிநாதன் பரியந்தம் அந்த தனிநாதன் அன்வைக்கிறது. அப்கோர்ஸ் குருத்தேவன் தான் அதை எழுதியிருக்காருன்னு சொல்லிச்சு, அவருடைய ஆச்சாரியன் சாட்சாத் ராமானுஜர் தான், அதனால எந்த ஒரு சந்தேகமும் வரப்போறதில்லை. இந்த குரு பரம்பரையானது லக்ஷ்மிநாத சமாரம்பாம், விஷ்ணுன்னு போட்டிருக்கலாம் பதம், நாராயணன் போட்டிருக்கலாம், ஆனா அப்படி போடல. ஸ்ரீஸ்பதியான லக்ஷ்மிநாதன் வெறும் அடையாளத்துக்கு மாத்திரம் இல்ல, அந்த பிராட்டியும் அந்த குரு பரம்பரையில அன்வயிச்சிருக்கா. அதையும் தெரியப்படுத்துறதுக்காக லக்ஷ்மிநாத சமாரம்பம் சம்யக்கு ஆரம்பம். நாத யாமுன மத்தியமாம், இவாளுக்கு இடைப்பட்ட காலத்தில் நிறைய பேர் இந்த குரு பரம்பரையில இந்த ஆச்சாரிய பரம்பரையில் இருந்திருக்கா. இது ஒரு அனவச்சின்னமான ஒரு பரம்பரை தான். அனவச்சின்னம்னா தொடர்ந்து வரக்கூடிய பரம்பரை தான், ஆனா காலத்தினால் இருக்கணும் அவசியம் கிடையாது. பரம்பரையானது இருந்துட்டு இருக்கும், அப்பப்ப உபதேசமானது விளம்பிச்சு வந்தா கூட அந்த குருமுகமா தான் அந்த பரம்பரையானது வந்திருக்கு. எப்படி நம்மாழ்வாருக்கு சேனநாதன் உபதேசம் பண்ணாரோ அது மாதிரி இந்த இந்த குரு பரம்பரையானது தொன்று தொட்டு வந்துருக்கு. அப்படிப்பட்ட குரு பரம்பரையை வணங்கி, யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகத ஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோச தயேக சிந்தோகோ ராமானுஜஸ சரணௌ சரணம் பிரபத்யே. யஹ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம, எவர் ஒருவர் எப்பொழுதும் அனவரதம், நமக்கு கூட பக்தி இருக்கு, யாருமே பக்தி இல்லாத வியக்தி இருக்க முடியாது, இல்ல எல்லாருக்கும் பக்தி இருக்கு, இருந்தாலும் அது ஒரு ஒரு எக்ஸ்பைரி ஆடுறது, ஒரு ஒரு பீரியட்ல ஒரு ஒரு நாள்ல பார்த்தோம்னா 10 நிமிஷம் இருக்கு, அரை நேரம் இருக்கு, ஒரு மணி நேரம் இருக்கு. நித்தியமா இருக்கான்னு கேட்டாதான் சொல்ல முடியல. ஆனா யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம, ருக்மன தங்கம், அந்த தங்க திருவடி, அவருடைய திருவடி தாமரையில அதுலயே லயிச்சு இருந்தவர், மிச்ச எல்லாத்தையும் திருநாய மேனேன்னு, திருணம்னா புல், அதாவது மதிப்பில்லாத ஒரு வஸ்துன்னு அர்த்தம். அப்ப அனைத்து அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை காட்டிலும் வேறாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவருக்கு மதிப்பே இல்லை, ஈடுபாடு கிடையாதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட தயேக சிந்தோகம், என்ன தயேன், எம்பெருமானுக்கும் எம்பெருமானாருக்குமே நிறைய சாமியங்கள் உண்டு, அதை பத்தியே தனியா நம்ம பிரஸ்தாபிக்கலாம். என்ன தயேன்னு கேட்டா தம்பரமென்றி அப்படின்னு தேசிகன் சாதிக்கிறார். இந்த இந்த லோகத்தை உஜீவிக்கணுமே, இவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்கா, வழி தெரியாம நிறைய பேர் போயிட்டு இருக்கா, சுலபமான ஒரு வழி இருக்கு, அது என்னன்னா சரணாகதி. சுலபம்னு சொன்னா அதுவும் கடினமான பாதை தான், ஆனாலும் சுலபம் அது. அந்த மகாவிஸ்வாசம்ன்ற ஒரு ஒரு அங்கம் இருக்கு, அது ஒரு லேசில் ஏற்படாது, ஆனா ஏற்பட்டதுதான் சுலபம். அதை ஆச்சாரியன் ஏற்படுத்துறார், நம்மளா கொண்டு முயற்சி பண்ணி அந்த மகாவிஸ்வாசத்தை வர வச்சுக்க முடியாது, அதுக்கும் ஆச்சாரிய கிருபை தான். அப்படிப்பட்ட சரணாகதின்ற மார்க்கத்தை இந்த லோகம் அறியும்படியாக அவர் அதை இன்னும் முன்னாடியே சரணாகதி இருந்திருக்கு, அதாவது பாஷ்யகர் இதையும் புதுசா உண்டாக்கல, முன்னாடி இருக்கக்கூடிய விஷயத்த இன்னும் நன்னா லோகத்துக்கு எப்படி சொன்னா போய் சேருமோ அந்த மாதிரி பண்ணி காண்பிச்சிருக்கார். அதுதான் அந்த தயேக சிந்தோகம்னு சொன்னா அந்த சமுத்திரம் இருக்கே, அந்த சமுத்திரம் முழுக்க முழுக்க தயையால் நிரம்பி இருக்கக்கூடிய சமுத்திரம். அப்படிப்பட்ட ராமானுஜச சரணம் சரணம் பிரபத்தியே, அவருடைய அந்த திருவடிகளை சரணம் அடைகிறேன்னு இந்த தனியனுக்கு அர்த்தம். மல்டி பேசரட் பர்சனாலிட்டின்னு சொல்ற இன்னைக்கு இங்கிலீஷ்ல, அதுக்கெல்லாம் முதல் எக்ஸாம்பிள் பாஷ்யக்காரர் தான். இன்னைக்கு எதை எதையோ பண்ணிட்டு மல்டி பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்கா, ஆனா பாஷ்யக்காரர் தான் ஒரு சிறந்த வக்தா. வக்தான்னு சொன்னா ஆரேட்டர். வேதார்த்த சங்கிரகம்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, இப்ப அடிய நிறைய டெக்ஸ்ட் எல்லாம் கோட் பண்ண போறேன். ஏன்னா உபன்யாசம்னு சொன்னா வெறுமை கதையை கேட்கறதுக்கு மாத்திரம் உபன்யாசம் இல்ல, என்னென்ன விஷயங்கள் இருக்கு, என்னென்ன கிரந்தம் இருக்கு, என்ன ஸ்லோகம் இருக்குன்றத கேட்டாலே ஒரு ஒரு புண்ணியம் தான். சொன்னா அடியனுக்கு ஒரு புண்ணியம், கேட்டா அது ஒரு புண்ணியமானது. வேதார்த்த சங்கிரகான்னு ஒரு டெக்ஸ்ட், அந்த டெக்ஸ்ட சுவாமி எப்படி சாதிச்சிருக்காருன்னு பார்த்தா திருப்பதியில உபன்யாசமே சாதிச்சிருக்க. நேரத்து கூட ஒரு உபன்யாசத்தை கேட்ட, மன்னார்குடி சுவாமி சாதிச்சிருக்காரு பாம்பேல, ஃபர்ஸ்ட் உபன்யாசகர் அல்லது ஃபோர்மோஸ்ட் உபன்யாசகர் பாஷ்யக்காரர் தான். சோ உபன்யாசம் பண்றது இந்த காலத்துல ஏற்பட்ட விஷயம் இல்ல. திருமலையில எம்பெருமான் சன்னதிக்கு முன்னாடியே அப்ப தன்னுடைய மதத்தை ஒரு உபன்யாசமாவே ஸ்தாபிச்சிருக்கார், வேதார்த்த சங்கிரகம்னு ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு டெக்ஸ்ட். தன்னுடைய மதத்தை ஸ்தாபிக்கிறார், ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்களை கொண்டு எப்படி இந்த விசிஷ்டாத்வைத மதம் தான் ஸ்ருதிக்கு அனுசிருதமா இருக்கக்கூடிய ஒரு மதம் அப்படின்னு சாதிச்சிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு வக்தா, சிறந்த ஆரேட்டர், கிரந்தகர்த்தா, கிரந்த கர்த்தான்னு சொன்னா கிரந்தம்னா டெக்ஸ்ட், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கார். 9 நவரத்தனங்கள்னு அதை கொண்டாடுறோம். முதல் வந்து வேதாந்த சங்கிரகம், அடுத்து ஸ்ரீபாஷ்யம், வேதாந்த தீபம், வேதாந்த சாரம் ஆச்சு, அதற்கடுத்து 3 கத்தியங்கள் ஆச்சு, அப்புறம் கீதைக்கு பாஷ்யம் எழுதினர், அப்புறம் நித்தியம்னு ஒரு கிரந்தம். இப்படி இத்தனை விதமான கிரந்தங்கள்லாம் சாதிச்சிருக்கார். நாம எல்லாம் ஒரு முயற்சி பண்ணணும், என்னன்னா கொஞ்சம் சம்ஸ்கிருதம் வாசிக்கணும். அவாவாளுக்கு என்ன முடியறத வாசிச்சு பாஷ்யக்காரருடைய 1000வது உற்சவத்தை பல மாதிரியா கொண்டாடி இருக்கோம். தப்பு ஒண்ணும் இல்ல. நம்மளால முடிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இன்னைக்கு திரவிய சகாயம் தான் முதல்ல எல்லாம் ரெடியா இருக்கும். ஏன்னா அதுதான் ஈஸியா இருக்கு, அதுவும் ஒரு பெரிய மனசு ஓரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப பொண்ணா சமர்ப்பிக்கிறோம் இல்ல எதையோ கைங்கரியம் அப்படி பண்ணிட்டே இருக்கும். ஆனா அடியுன்னு அடிக்கடி தோணும். இதெல்லாம் நிச்சயமா நம்மளுடைய ஆச்சாரிய சார்வகமர்களுக்கு ஒரு இதனால ஒரு அவளுக்கு ஒரு ஒரு பிளஷர், ஒரு சந்தோஷம் ஏற்படுமா அப்படின்ற எண்ணம் அடிக்கடி ஒழிச்சுட்டே இருக்கு. இவ்வளவு கிரந்தங்கள் அடியன் பண்ணி வச்சிருக்கேனே, இதை யாராவது வாசிக்க கூடாதா? நம்மளுடைய ஒரு பயனுக்காக தான் பண்ணிருக்கா. அவளுக்கு ஒன்னும் PhD பட்டம் வாங்கணும்னு ஒரு நிர்பந்தம் கிடையாது, அதுல லிட்டரரி அவார்டு வாங்கணும்னு ஒன்றும் நிர்பந்தம் கிடையாது. எல்லாம் கருணையினால நமக்கும் இன்னி வரைக்கும் எல்லாம் உஜ்ஜீவிக்கணும்னு அவ கிரந்தங்கள் எழுதியிருக்கா. அந்த கிரந்தங்களை வாசிக்கிறதுக்கு நம்ம ஒரு பிரயத்தனம் பண்ணணும். அல்லது வெறும் உபன்யாசம் கேட்கறதோட மட்டும் இல்லாம காலக்ஷேபத்தை அட்டன் பண்ணணும். ஏன்னா உபன்யாசம்ன்றது பெயரே அருகில் அழைத்து செல்லுதல், அவ்வளவுதான். உபன்யாசம் கேட்கறதுனால ஒரு திருடீகரணம் ஏற்படாது, நமக்குள்ள ஒரு எந்த ஒரு விஷயமே உள்ளுக்குள்ள போய் சேராது. அது காலக்ஷேபமா கேட்கச்சேதான் ஒரு குருடத்துல உட்கார்ந்து அந்த பங்கி ஒரு ஒரு வார்த்தையா கேட்டு கேட்டு கேட்டு அப்பதான் இந்த விஷயங்கள்லாம் நல்லா மனசுக்குள்ள போய் சேர்றது. அதுக்கு பாஷா ஞானம் கண்டிப்பா வேணும். அது எல்லாரும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும்னு தோன்றது, சொல்ல தோன்றது. அதற்கடுத்து பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டர். என்ன அட்மினிஸ்ட்ரேட்டர்னா, ஒரு மதம்னு இருந்தா அது எப்படி பரவணும், அது எப்படி நிலைச்சி இருக்கணும். 74 சிம்ஹாசனாதிபதிகள் நியமனம் பண்ணியிருக்காரு. என்னன்னா பிரவர்த்தனம் ஆகணும். இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த 1000வது வருஷத்துல இப் யூ டேக் ஸ்டாக் எப்படி போயிட்டு இருக்கு சம்பிரதாயம் அப்படின்னு பார்த்தா, இந்த ஆச்சாரிய சிஷியர்களுக்கு இருக்கக்கூடிய கேப் ரொம்ப பெருசா இருக்கு. நிறைய சிஷியால் இருக்கா, குறைச்சலான எண்ணிக்கை ஆச்சாரியர்கள் இருக்கா. அப்ப என்ன இருந்து கேட்டா கனெக்டிவிட்டி இல்லாம இருக்கு. ஆனா பாஷ்யக்காரோட ஜீனியஸ் பாருங்க, அப்பவே 74 சிம்மாசனாதிபதிகள்னா அவா சந்ததி எல்லாம் இனி இருக்கு இருந்துட்டு இருக்கா. ஆனா நிறைய பேரால முடியல அந்த ஆச்சாரியத்தை கண்டினியூ பண்றதுக்கு அவளால முடியல. நிறைய பேர் விட்டுட்டான். நம்மளே கூட நிறைய பேர் நம்மளுடைய பொறுவர்களே கூட ஆச்சாரிய பரிசுல வந்திருக்கலாம். ஆனா இதெல்லாம் இன்னைக்கு விட்டு போயிடுது. இதெல்லாம் நம்ம ரிவைவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்ன்றத நம்ம சிந்திக்கக்கூடிய காலம் இது. இந்த உபன்யாசாதிகள் ஒரு பக்கம் இருந்தா கூட we have to take stock of situation. அதுக்காக அதை விஞ்ஞாபிச்சேன். ஒரு சிறந்த சோசியல் ரிஃபார்மர், ஒரு சொசைட்டின்னு சொன்னா எல்லாரும் இன்வால்வ் பண்ணணும், அப்பதான் அந்த மதத்துக்கு ஒரு ஒரு சோபை ஏற்படும். எந்த ஒரு மதமும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்காக மாத்திரம் கிடையாது. பெருமாளோ அவருடைய சொத்தோ விபூத்தியோ எல்லாருக்கும் பொது. அப்படி இருக்குச்சே அவருடைய ஒரு ஜீனியஸ் மறுபடியும் பாருங்க, எல்லாரையும் அவாவாளுக்கு உகந்த கைங்கரியம், அவாவாளுக்கு ஏற்ற கைங்கரியம் என்னவோ அது. அவர் என்னைக்குமே வர்ணாசிரம தர்மத்தை மீறின ஒரு ஆச்சாரியம் கிடையாது. அப்படி நம்ம கேள்விப்பட்டாலும் அதெல்லாம் நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா தன்னுடைய எது என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டா, தன்னுடைய கிரந்தங்கள்ல மறுபடியும் சாதிக்கிறார். வர்ணாசிரம தர்மமா அதாவது விதிக்கப்பட்ட கர்மா ஒருத்தர் பண்ணணும்னு அத்தனை வாட்டி எம்பசைஸ் பண்றார். அப்படி பண்ணவர் என்னைக்கும் வந்து அதற்கு மாறா செயல்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. ஆகையால் அவாவாளுக்கு என்னென்ன ஒரு கைங்கரியம் அவாவா பண்ண முடியுமோ அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாருக்கும் அந்தந்த கைங்கரியத்தை கொடுத்திருக்கார். சிறந்த பக்திமான் பகவானிடத்துல மட்டும் இல்ல, அவருடைய ஆச்சாரர்கள்கிட்டையும். கீதா பாஷ்யத்துல வாசிச்சோம்னா எங்கெங்கெல்லாம் பெருமாளுடைய கல்யாண குணங்களை பத்தி பேசணுமோ அப்படியே பிரவாகமா சுவாதீன திரிவித சேதனா சேதன ஆரம்பிச்சாருன்னா அவருக்கு ஒரு கண்ட்ரோல் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த சப்தங்கள்லாம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அது ஏன்னா பக்தி இருந்தாதான் அது வர முடியும். பிரம்மசூத்திரம்னு சொல்லக்கூடிய சூத்திரம்னா அஃபாரிசம் சொல்றா இங்கிலீஷ்ல, ரொம்ப சின்னது, ஒரு டேப்லெட் மாதிரி அது. அக்ஷரங்கள் தான் பிரதானம் அதுல. பதங்கள் ஒரு பதம் இருக்கலாம், ரெண்டு பதம் இருக்கலாம், மூணு வேர்ட்ஸ், நாலு வேர்ட்ஸ் இருக்கலாம். அப்ப அந்த சூத்திரத்துல மேக்சிமம் அர்த்தத்தை பேக் பண்ணிருப்பேன். இப்ப இந்த சூத்திரத்தை எப்ப சூத்திரமானது பயன்படும்னு சொன்னா, இப்ப நம்ம இத்தனை பேர் இருக்கோம் சொன்னா, நம்ம எல்லாருக்கும் விஷயம் தெரியும். அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கோ அல்லது திரும்பி போய் பாக்கிறதுக்கோ அப்பதான் சூத்திரமானது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் ஏதோ ஒரு ஒரு காரணத்தினால விஷயத்தை மறந்துட்டோம் வச்சுக்கோங்க, இப்ப போய் சூத்திரத்தை பார்த்தோம்னா ஒண்ணும் புரியாது, தலையும் புரியாது, காலும் புரியாது, என்ன எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடியுதுன்னு தெரியாது. அப்ப காலத்தினோட கட்டாயத்தினால அந்த சூத்திரத்துக்கு மறுபடியும் ஒரு ஒரு பாஷ்யம் தேவைப்படுறது, ஒரு கமெண்ட்ரி ஒருத்தர் எழுதுவார். சோ என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, கமெண்ட்ரி ஆகி ஆகி எல்லாருக்கும் ஞானம் போய் மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சூத்திரம் பாஷ்யம் இப்படித்தான் ஞானமானது பசரிக்கிறது. அந்த பிரம்மசூத்திரத்துக்கு நிறைய பேர் பாஷ்யம் எழுதியிருக்கார். ஆனா பாஷ்யக்காரர் மாத்திரம்தான் அதுக்கு ஒரு மங்கள ஸ்லோகம் பண்ணி பகவானிடத்துல பக்திய பிரார்த்திச்சு அந்த கிரந்தத்தை ஆரம்பிச்சிருக்கார். பக்தி இருந்தாலே ஒழிய இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண முடியும். வரட்டு வேதாந்திகளால அவளுக்கு மங்கள ஸ்லோகம் பண்ற எண்ணமே வந்திருக்காது. ஏன்னா அந்த பிரம்மத்துக்கு குணம் இல்ல, எதை எதை கொண்டு பக்தி செலுத்துறது? இப்போ ஒரு இடத்துல நம்ம பக்தி செலுத்துறோம் சொன்னா அவளத்துல குணம் இருக்கணும், அந்த குணத்தை நம்ம ஒத்துக்கணும், அதன் மேல் நமக்கு ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு இல்லையா. பக்தின்றது ஒண்ணும் இல்ல, பக்தின்றது அன்பு, ஒரு பிரீத்தி. நம்ம ஒருத்தரை பிடிச்சாதான் அவன் மேல நம்ம அன்பு செலுத்த போறோம். அந்த பிடிக்கிறது ஒரு காரணம் அவகிட்ட இருக்கணும், இல்ல நல்லவன், சாது, ஏதோ ஒண்ணு இருக்கணும். அப்படி அந்த பகவானிடத்துல இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் சொல்லி அதன் மேல ஒரு பக்திய வளர்த்துண்டு அவர் இத்தனை கிரந்தங்களை சாதிச்சிருக்கார். ஆச்சாரிய பக்திக்கு ஒரு ஸ்லோகமே போரும். எத்பதாம்பூர்வத்யான வித்வஸ்தா சேஷ கல்மஷ வசுதாம் உபயாத்தோகம் யாமுனேயம் நமாமிதம். நமக்கு சரித்திரம் தெரியும், யாமுனாச்சாரியரும் பாஷ்யக்காரரும் பரஸ்பரம் சந்திச்சென்றதில்லை. அவளுடைய அதாவது யாமுனாச்சாரிய ஆலவந்தருடைய ஜீவதசையில இவாளுக்கு பரஸ்பரம் கான்வர்சேஷனோ இல்ல சந்திப்போ ஏற்படல. ஆனா ஆலவந்தாருடைய கட்டாட்சம் பாஷ்யக்காரன் மேல வேண்டும். காஞ்சிபுரத்துக்கு எழுறார். காஞ்சிபுரத்துக்கு எழுந்தப்ப யாதவ பிரகாசரிடத்துல பாஷ்யக்காரர் இளையாழ்வான் ராமானுஜர் அத்வைத வேதாந்தத்தை வாசிக்கிறார். அப்ப அந்த கோஷ்டியில போவச்சு தூரத்திலிருந்து யமுனாச்சாரியர் பார்க்கிறார். பார்த்த உடனே சரி போருவா அப்படின்னு அழைச்சிட்டு போல. ஏன்னா அவர் அந்த கத்துக்கக்கூடிய விஷயமானது பூர்த்தி அடையணும்ன்ற ஒரு எண்ணம், இதுதான் பெருமாள் மேல இருக்கக்கூடிய விசுவாசம். அங்கேயும் சரணாகதி பண்ற, இவரே எனக்கு கொடுத்தருள வேண்டும் சம்பிரதாயத்தை காக்கிறதுக்காக. நம்ம சம்பிரதாயத்தோட பேசிஸே இதுதான், சரணாகதி தான். எந்த ஒரு விஷயத்துக்குமே பொறுப்பை பகவானிடத்துல விடுறது. நம்ம நிச்சயமா ஒரு சங்கல்பம் நம்ம உண்டு, நம்மளும் சங்கல்பம் பண்ணணும். சங்கல்பம் பண்ற வேலையும் பெருமாள் கொடுத்த முடியாது. நமக்கு ஒரு விஷயம் போகணும் அப்படின்னா அந்த சங்கல்பம் நம்ம கிட்ட இருக்கணும், உதிக்கணும். அதற்கு பிறகு அது நடக்க வேண்டிய பொறுப்பு பகவானிட்ட நம்ம. அது மாதிரி ஆளவந்தார் என்ன பண்றாருன்னா, பாஷ்யக்காரரை பார்த்தா கூட கடாட்சிச்சுட்டு இவரை சம்பிரதாயத்துக்கு கொடுத்தள்ள வேண்டும் வரதன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அவர் மேற்கொண்ட காரியங்களை பார்க்க அதற்கு பிறகு நமக்கு தெரியும். அதனால பாஷ்யக்காரர் அவருடைய அந்திம திசைக்குள்ள சேவிக்கிறோம்னு ஸ்ரீரங்கத்துக்கு எழுறார். ஆனா முடியல. அப்ப வந்து அவருடைய அந்த சரண திருமேனியை தான் சேவிக்கிறார். அப்படிப்பட்ட திருமேனியை சேவிச்சு அந்த திருவடி இருக்கே அதான் எது பதாம்போருக அம்போருகன்னு சொன்னா தாமரை, திருவடி தாமரை. அதை தியானம் பண்ணதுனாலேயே அடியேனுடைய அனைத்து விதமான கல்மஷங்களும் நீங்க பெற்றேன். ஒரு வஸ்து, வஸ்துன்னு சொன்னா ஒரு விஷயம். இப்ப லோகத்துல நம்ம எவ்வளவு விஷயங்களை பாக்குறோம், பட் எத்தனை விஷயங்களை பத்தி பேசுறோம்னு சொன்னா எல்லாத்தையும் பத்தி பேசுறது இல்ல. வாட் எவர் இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்துறதோ அதை பத்தி நம்ம பேசுறோம், அப்படி பேச போறது இல்ல. அப்ப இது ஒரு வஸ்துவை நம்ம பொருட்படுத்துறது இல்ல. சில விஷயங்களை ஏன் சில பேரையே பொருட்படுத்துறது இல்ல. ஒரு இடத்துக்கு போறோம், நாலு பேர் வந்திருக்கா, யாரா வந்தான்னு கேட்டா சில பேர் சொல்றதுக்கு நமக்கு இஷ்டம் இல்ல. ஏன்னா அவளை ஒரு வஸ்துவை நம்ம கன்சிடர் பண்றது இல்ல. அது மாதிரி வஸ்து தான் உபயாதோகம், பொருள் இல்லாத என்னை பொருளாக்கின்னு சொல்ற ரீதியில எவருடைய திருவடி தாமரையை தியானம் பண்ண மாத்திரத்திலேயே என்னுடைய அனைத்து விதமான கல்மஷங்களையும் இழந்து நான் ஒரு வஸ்து என்கிற நிலையை அடைந்திருக்கிறேனோ அப்படிப்பட்ட யாமுனாச்சாரியரை நான் வணங்குகிறேன்னு அற்புதமான ஒரு ஸ்லோகம். வெறும் ஸ்லோகம் பண்ணிட்டு விட்டுல, கீதா பாஷ்யம் எடுத்து பாஸ்டியா தெரியும் நமக்கு, கீதார்த்த சங்கிரகம்னு ஒரு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கார் ஆளவந்தார். 32 ஸ்லோகம், 32 ஸ்லோகத்துல கண்ணன் 18 அத்தியாயத்துல சொன்ன விஷயங்களை அழகா சமரைஸ் பண்ணியிருக்கார். எப்பவுமே 2 மணி நேரம் 3 நேரம் கொடுத்தா யார் வேணா அதை பேசலாம், 5 நிமிஷம் தான் டைம். அப்ப போய் பாருங்க அவ என்ன பேசுறான்னு. பாதி பேர் தனியே 5 நிமிஷம் முடிஞ்சு போயிடும், பாதி சப்ஜெக்ட் வரமாட்டா. கிருத்தகீதையை சொல்லிட்டு இருப்பா, சுவாமி 5 நிமிஷம் தான் டைம் அப்படின்னு வா, முடிச்சு விடுறேன் அப்படின்னு வா, 1/2 மணி நேரம் ஆகும், முடியாது. சம்மரைஸ் பண்றதுன்றது ரொம்ப சாமர்த்தியம் வரும். அந்த விஷயத்துல அத்தனை கிளிப்தி இருந்தா தான் சம்மரைஸே பண்ண முடியும். 32 ஸ்லோகம் தான், அதுல முதல் ஸ்லோகத்திலேயே மொத்த கீதைக்கு சொல்லியாச்சு. அந்த அந்த கீதார்த்த சங்கிரகத்தை அடியொட்டி அப்படியே பாஷ்யக்காரர் தன்னுடைய கீதா பாஷ்யத்தை பண்ணியிருக்கார். அந்த படங்கள் அங்கங்க அப்படியே பார்க்கலாம். கீதா பாஷ்யத்தை தெரிவிச்சோம்னா அண்டர்லைன் பண்ணிட்டே போலாம். எதெல்லாம் கீதார்த்த சங்கிரகத்துல யாமுனாச்சாரியர் பதங்கள் பயன்படுத்திருக்காரோ அந்த பதங்கள்ல அங்கங்க அப்படியே அங்கங்க கோட் பண்ணுவார், இதுதான் யாமுனாச்சாரியர் சொல்லியிருக்கார் அப்படின்னு. அதற்கு பிறகு சுவாமி தேசிகன் அதுக்கு தாத்பரிய சந்திரிக்கா பண்ணிருக்கார், அது மேற்கொண்டு இருக்கட்டும். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அதை பின்பற்றி அதான் அந்த குரு சொன்ன வார்த்தைய அப்படியே பயன்படுத்துறது, தேவைப்பட்டா சமர்த்தனம் பண்றது, டிஃபெண்ட் பண்றது, எல்லாம் பண்றது. அப்படி அவருடைய ஒரு குருபக்தி, சிறந்த ஆச்சாரியன். இன்னைக்கும் நம்ம பாஷ்யக்காரருக்கு பிறகு எத்தனை ஆச்சாரியர்கள் எழுதியிருந்தா கூட இந்த மதத்துக்கே பெயர் எம்பெருமான தரிசனம்தான், தரிசனத்துக்கே பெயர் எம்பெருமான தரிசனம்தான் இருக்கு. யதிராஜன் யதிசேஷன் ரீதியில இன்னைக்கு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட சிறந்த ஆச்சாரியன் நாமெல்லாம் என்ன பண்ணணும்னு அழகா சொல்லிட்டு போயிருக்கார். 5 வாக்கியம்தான். ஸோ இதுவும் நமக்கு ஒரு டைம் டு ரீ எக்ஸாமின், நம்ம பண்றோமா அப்படின்னு. ஸ்ரீபாஷ்யத்தை வாசிக்கணும்னு சொன்னார் முதல்ல, சரி வேண்டாம் முடியல அப்படின்னா பிரபந்தத்தை 4000 திவ்ய பிரபந்த பிரபந்தத்தை அத்தியனம் பண்ணுங்கன்னு. சரி அதுவும் முடியலையா, எங்கேயாவது திவ்ய தேசத்துல இருந்துட்டு பெருமாளை கைங்கரியம் பண்ணிட்டு இருங்கன்னு. அதுவும் முடியலையா, துவயத்தை அனுசந்தானம் பண்ணுங்கன்னு. துவயத்தை சொல்றது மட்டும் இல்ல, துவய மந்திரத்தினுடைய அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு இருங்கன்னு. அதுவும் முடியலையா, ஒரு பாகவதோத்தமன், அந்த பாகவதோத்தனுடைய நிழல்ல இருந்துருங்கன்னு சாதிச்சார். இப்ப இது மேலோட்டமா பார்க்கச்சு என்னமோ மேலேந்து கஷ்டம் ஈஸின்னு மாதிரி தோன்றது, ஆனா அது கீழேதான் கஷ்டமே. ஒரு பாகவதற்கு சேஷபூத்தனா இருக்குதுன்றது அவ்வளவு ஈஸி இல்ல. நம்ம வாயில் நிறைய அடியேன் தாசன் எல்லாருக்கும் நானா பிரவாகமா வந்துதான் இருக்கு, ஆனா நம்மளோட அகங்காரத்தை நம்மளால ஒரு கஷணநேரம் கூட நகர்த்தி வைக்க முடியல. அதுதான் இன்னைக்கு நிதர்சனம்னு உண்மையா இருக்கு. அப்ப சேலஞ்சே கீழே தான் வருது. அப்ப இப்படிதான் எடுத்துக்கணும் நம்ம. முடிஞ்சா ஒரு பாகவதோத்தமனுக்கு சேஷபூத்தனா இரு. எங்க வாத்தியார் இன்னொரு வாத்தியார் வேடிக்கை சொல்லுவார், ஒரு கோவில்ல திருமஞ்சனம் நடந்துருந்தது. திருமஞ்சனத்துக்கு ஒருத்தர் சேவிக்கிறதுக்காக நல்ல விலட்சணமா சொரூபத்தோட அடியன் அடியன் தாசன் வந்தார். அர்த்தக சுவாமி என்ன பண்ணார், ஜலம் காலியாயிருந்தது. இவர் பார்த்து, சுவாமி 2 குடம் ஜலம் கொண்டு வரமே அப்படின்னார். இவர் கேட்டார், இதுக்கு அடியன் தான் கிடைச்சனா அப்படின்னார். இப்ப என்ன அடியன் சொல்லணுமா, நானே சொல்லிட்டு போலாம் அந்த இடத்துல. ஆனா அவருக்கு பழக்கம், சொல்லி சொல்லி சொல்லி பழக்கத்தினால இதுக்கு அடியன் தான் கிடைச்சனா அப்படின்னா, அந்த மாதிரி தான் பிரயோகம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த அடியன் தாசன்ற அந்த வார்த்தைகளை. ஆனா அவ்வளவு ஈஸி இல்ல. ஏன்னா ஒரு பாகவதனுக்கு நம்ம பெருமாளுக்கு இருக்கேன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா அவர் சொல்லிட்டார், பழம் பத்திரம் தோயம் எதையானோ கொடு பரவாயில்லன்னு இருக்க, அதனால எதையோ கொடுத்துட்டு போறேன். ஆனா பாகவத சேஷத்துவமானது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம இருக்கோமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டுக்கணும். எதுக்காகனா சொல்ல வேண்டிய ஒரு தருணமா இருக்கு. அந்த மாதிரி இந்த எம்பெருமார் தரிசனம்னு ஒரு தலைப்பு எடுத்துட்டு இருக்கோம். இவ்வளவும் ஒரு சிரேஷ்டமான குணங்களை உடையவர்னே அவருக்கு ஒரு திருநாமம். எவ்வளவோ விஷயங்களை உடையவர், இப்படிப்பட்ட ஒரு சிரேஷ்டமான குணங்களை உடையவர் எம்பெருமானார். அந்த தரிசனத்தை பத்தி 3 நாள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எல்லாம் ஹயக்ரீவனுடைய ஒரு கிருபா விசேஷம்தான். அடியன் கிட்ட ஒண்ணும் இல்ல, எத்தனை நாள் அவன் உள்ளிருந்து சொல்ல வைக்கணும் அத்தனை நாள் விஷயங்கள் வரப்போறது. ரெண்டாவது ராமானுஜர் இருந்தாதை பத்தி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா வடுகரம்பின்ற ஆச்சாரியன் யதிராஜ வைபவம்னு ஒரு சம்ஸ்கிருத கிரந்தம் பண்ணியிருக்கார். அது அப்புறம் தான் கிடைச்சது அடியனுக்கு. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா அதுல ஒரு ஹிஸ்டரி, ஒரு கிரானிக்கல் ஆஃப் ஹிஸ்டரி அப்படியே இருக்கு. அவ பாஷ்யகரோட அவதாரத்துல இருந்து என்னென்ன நடந்ததுன்ற அழகா அதுல சாதிச்சிருக்கார். ஸோ மேபி நம்ம அந்த எத்திராஜ வைபவத்தை கொஞ்சம் அனுபவிக்கலாம். அதற்கு பிறகு வேணுமானா எத்திராஜ சப்தத்திலிருந்தும் ராமானுஜ விட்டிருந்தாதிலிருந்தும் முக்கியமான சில அம்சங்களை எடுத்தும் எடுத்து அனுபவிக்கலாம். இந்த பத்து நாள் எத்தனை அவகாசம் இருக்கும், அது எனக்கு எதாமதி என்ன தோன்றதோ அதை வித்தியாபிக்கிறேன். இந்த முதல் பகுதியா எம்பெருமானார் தரிசனம், இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா சண்டை போட்டுக்க மாட்டோம். என்ன கஷ்டமா இருக்குன்னு சொன்னா, இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் பேஸ்புக் எல்லாத்தையும் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா, மேக்சிமம் எவ்வளவு அதுல நம்ம ஒரு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அதுக்குதான் பயன்படுத்திட்டு இருக்கோம். இங்க என்ன நடந்தது தெரியுமா, அங்க என்ன நடந்தது தெரியுமா, இங்க இதை போடல, அங்க அதை போடல, இங்க இதை போட்டான். பாஷ்யக்கார சம்பிரதாயத்தை ஒழுங்கா புரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம தோஷங்களை பார்க்கவே மாட்டோம். ஏன்னா எந்த விதமான தோஷத்தையும் அவர் பார்க்கவே இல்லை, எல்லாரையும் எடுத்துட்டார். தனக்கு எதிராக செயல்பட்டவாளை கூட பின்னாடி திருத்தி வந்தப்ப அவளை சிஷியால எடுத்துட்டார். அப்படி ஒரு உதார குணத்தை படைத்தவர் பாஷ்யக்காரர். நம்ம எத்கிஞ்சிட்டு அவர்கிட்ட அதை எடுத்துக்கலாம், எடுத்துட்டு எல்லாரும் மன்னிச்சுட்டு போவோமே. ஏன் என்ன இதுல ஒரு இதுனா, கலாபேதம் ஒரு பக்கம் எடுத்துட்டு போட்டோம், அது அது ஓயற மாதிரி தெரியல. அடியே இடத்துக்கு போயிருந்தேன், போயிருந்தப்ப அங்க ஒருத்தர் பார்த்தாரு, திருமன் காப்பா விட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, சுவாமி நீர் மடம் தானே அப்படின்னு. எதை வச்சு சொல்லிருந்தேன், திரும்ப விட்டுட்டு இருக்கிற இப்படி இருந்தா மடம் தான். சுவாமி நான் வந்து திரும்ப விட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா சின்ன விதையா இப்படிதான் எட்டு பழக்கம். இப்படி எல்லாம் நம்ம நோட் பண்ணிட்டு இருக்கோம், திரும்ப விட்டுட்டு இருக்கார், கையில எப்படி இட்டு இருக்கார். இதெல்லாம் நம்மளுடைய நம்மளோட நோக்கம் வந்து ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன இன்னும் பிரிச்சு பிரிச்சு பார்க்க வேண்டிய நோக்கம் இல்ல. ஸ்ரீ வைஷ்ணவன்னா ஸ்ரீ வைஷ்ணவன் அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு. அதை மட்டும் பிரிச்சு பிரிச்சு பார்த்துட்டு இருக்கோம், ஏன்னா நம்ம அப்படியே டியூன் ஆயிருந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு போகணும். எப்ப போகும்னா, தரிசனம் என்ன சொல்றது, பாஷ்யக்காரர் என்ன சொல்லியிருக்கார், அதுதான் நமக்கு முக்கியமே தவிர, இது ஒரு ஆல் காம்ப்ரிஹென்சிவ் மதம், இது எல்லாத்தையும் ஒத்துக்கிறது, பரவாயில்ல இருக்கட்டும், எக்ஸப்ஷன் ஓகே அப்படின்னு. அப்ப அந்த புத்தி நமக்கு நிச்சயமா வரணும்னு சொன்னா நம்ம காலக்ஷேபம் பண்ணணும், எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும். சுவாமி தேசிகன் அவ்வளவு விஷயங்கள் சாதிச்சிருக்கார். சில ரகசியங்கள் எல்லாம் நமக்கு என்னென்ன சந்தேகம் நமக்கு வராது ஆக்சுவலா, ஏன்னா அவ்வளவு யோசிச்சத சந்தேகங்கள் வரும், அவரே அவ்வளவு சந்தேகங்களை எழுப்பி எல்லாத்துக்கும் ஒரு சமாதானம் சொல்லியிருக்கார். பிரதான சதகம்னு ஒரு கிரந்தம் இருக்கு. இது இது வந்ததுன்னா எதை எடுத்துக்கணும், எதை விடணும், எல்லாத்துக்கும் சாதிச்சிருக்கார். அதுக்காக அடியே விசாரிச்சேன். அதற்கு மேல ஒரே ஒரு வரி என்னன்னா, தேசிகளுடைய தேசிகம் தான் நமக்கு இதுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சிஷ்ய சம்பிரதாயங்களில் ஒன்றிலும் அர்த்த விரோதம் இல்லை, வாக்கிய யோஜனா பேதமே உள்ளதுன்னு சுவாமியுடைய ஒரு பெருந்தன்மை பாருங்கோ. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய வித்தியாசம்லாம் ஏதோ நேத்திக்கு முதலாயத்துக்கெல்லாம் தோணல, இதெல்லாம் பிராச்சீனமாவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன்னா பக்தி பாவம்னு ஒண்ணு, சாஸ்திரம்னு ஒண்ணு, எப்ப இவைகளுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும், அந்த டென்ஷன் வந்து அதை அதை ஹார்மனைஸ் பண்றதா பாஷ்யக்காரருடைய ஒரு ஒரு பெரிய ஒரு ஜீனியஸ். அப்போ ஒரு சமயம் பாவமானது மேலிடச்சு சாஸ்திரம் பின்னுக்கு போகும், ஒரு சமயம் சாஸ்திரமானது மேலோங்கி போகச்சு பக்தி இடம் இல்லாம இருக்கும். ஆனா எதுவும் மேலோங்கி போகச்சு அதை கொண்டு சம்பிரதாயம் ஆக்க முடியாது. சம்பிரதாயம் சொன்னா ரெண்டுமே தேவை, நமக்கு சாஸ்திரம் எவ்வளவு தேவையோ அதை போல பாவமும் தேவை. பாவம் அது அதிகமா இருக்கிறதுக்காக பாவத்தை மட்டும் பேசுற சம்பிரதாயத்தை வைக்க முடியாது. ஏன்னா சம்பிரதாயமானது அடுத்து மேல மேல அது தழைக்கணும், தழைக்கச்சு அதுக்கு ஒரு பேசிஸ் வேணும், அந்த பேசிஸை கொடுக்கக்கூடியது சாஸ்திரம் தான். ஆனா வரட்டு சாஸ்திரமானது பக்தி ஏற்படுத்தாது. இது பகவானுக்கும் பாகவதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அந்த பாவத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. வேறு சம்பிரதாயத்துல ஒரு கதை சொல்லுவா, ஒரு சிஷ்யன் அவருடைய மூர்த்திக்கு ஆராதனம் பண்ற வேலையில அவரோட வஸ்திரமானது அவிழ்ந்துடுறது. அந்த வஸ்திரம் அவிழ்ந்த நிலையிலையும் அவருக்கு தெரியல, அவர் மாட்டுக்கு அந்த மூர்த்திக்கு ஆராதனை பண்ணிட்டு இருக்கார். அப்ப குரு இடத்துல ஒருத்தர் சொல்றார், இங்க பாருன்னா உங்க அவர்கிட்ட சொல்லும் வஸ்திரம் வேண்டி பெற்ற சொல்லும். அந்த குரு சொல்றார், அந்த பாவம் எனக்கு வரலையேன்னா நான் இருந்துட்டு இருக்கேன், அவங்ககிட்ட சொல்ல சொல்றேன். அதாவது எது இருக்கு எது இல்லைன்ற ரீதியில வஸ்திரம் இல்லாம ஆராதனை பண்ண முடியுமா? சாஸ்திரம் அனுமதிக்காது. ஆனா அவர் இருக்கக்கூடிய பாவத்துல அங்க சாஸ்திரமே செல்லாதங்க. அது மாதிரி நம்ம வந்து எதையுமே எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் எடுக்க முடியாது. சம்பிரதாயமானது ரெண்டுத்தையும் சேர்ந்தது சம்பிரதாயம். ஆகமத்தையும் ஸ்ருதியையும் சேர்ந்து பிளெண்ட் பண்ணியிருக்கா. அப்ப ஒரு சில இடத்துல அந்த பாவமானது அதிகரிக்கச்சு, அது அப்படித்தான் இருக்கும். அதற்காக அது சம்பிரதாயம் ஆக்க முடியாது. அதுக்காக அந்த ஒரு விஜயாபனம் இதெல்லாம் எதுக்கு திருப்பி சொல்லியிருக்கேன் அப்படின்னா, சம்பிரதாயமானது அடுத்த ஜென்ரேஷனுக்கு இப்ப போகணும், அடுத்த தலைமுறைக்கு போகணும்னு சொன்னா நம்ம யூனிஃபைடா அதை ரெப்ரசென்ட் பண்ணாதான் அவளுக்கு ஏற்கனவே விசுவாசம் குறைஞ்சிருக்கு. எல்லா சிபிஎஸ்சி மாடர்ன் எஜுகேஷன் இருக்கு, அவனுக்கு போய் நீங்க சம்பிரதாயத்தை சொன்னா உமாச்சி இருக்காரு காப்பாத்துவார்னா எதுவும் எனக்கு. ஏன்னா நமக்கு நம்மளே எடுத்துக்கணும் எவ்வளவு சௌக்கியமா இருக்கும். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை என்ன, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்ன? பகவான் ஸ்ரீ வைஷ்ணவால ரொம்ப நாளா வச்சிருக்கான். ஒரு குறவும் யாருக்கும் இல்ல. 6 மாசத்துக்கு கூட அமெரிக்கா போயிட்டுருக்கோம், ஆஸ்திரேலியா போயிட்டு இருக்கோம், போயிட்டு வரோம், எப்ப முடிகிறது எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆறுதுன்னு கேட்டா, அடுத்த தலைமுறைக்கு அந்த விசுவாசமோ அல்லது பக்தியோ இதெல்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியும் குறைச்சலா இருக்கு. அவனுக்கு எது தேவையோ உள்ள நம்ம எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருக்கோம். அப்ப ஒண்ணு இல்லைன்ற குறை இருந்தாதான் இது நமக்கு வேணும், இதை ஒருத்தர் கொடுப்பான் கொடுக்கவன் இருக்கானான்னு முதல்ல பார்க்க தோணும். அந்த குறையே இல்லாம வளர்த்துருக்கோம் நம்ம இன்னைக்கு. அப்படி இருக்கச்சே அவளுக்கு அந்த சம்பிரதாயத்தை நம்ம ஒழுங்கா கொண்டு போய் சேர்க்கிறதுன்றது நம்மளுடைய ஒரு ஒரு பெரிய கடமையா இருக்கு. அடுத்த தலைமுறைக்கு சில விஷயங்கள் போய் சேரணும்ன்றதுனால ஒரு 5 நிமிஷம் சயின்ஸுக்கும் சம்பிரதாயத்துக்கும் இருக்கக்கூடிய இந்த சனாதன தர்மத்துக்கும் இருக்கக்கூடிய சில அம்சங்களை விஜயாபிக்கிறேன். ஏன்னா இப்ப இத்தனை பேர் இங்க உட்காந்து கேட்கிறேன், ஆனா ரெக்கார்டிங் ஆயிட்டு இது பல பேர் போய் சேர போறது. ஒரு ஒரு ஆசை என்னன்னு சொன்னா, நிறைய யங்ஸ்டர்ஸ் இதை கேட்கணும், கேட்டு அவளுக்கு ஈடுபாடு வரணுன்றதுக்காக விஜயாபனம் பண்றேன். நம்ம சம்பிரதாயம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, அல்லது சனாதன தர்மம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, இந்த பிரபஞ்சமானது எப்பயுமே சித்து அச்சித்து மிஸ்ரிதமாவே இருக்கு. சேத்தன வர்க்கங்களும் அச்சேதன வர்க்கங்களும் சேர்ந்தே இருக்கு, எப்பயுமே பிரிச்சு பார்க்க முடியாது. இந்த தசையில அச்சேதன வஸ்துவை விட்டு சேதனை பிரித்து காட்ட முடியாது. இப்ப சயின்ஸ் ஆராய்ச்சி பண்றான் பூமியில எப்படி உயிர் வந்திருக்கணும் அப்படின்னு, எல்லாம் தியரி தான். அதாவது சம்பிரதாயமும் ஒரு வகையில பார்த்தா ஒரு தியரி தான். அந்த காலத்துல உட்கார்ந்து யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு நியாயத்தை அப்ளை பண்ணி மீமாம்சா ரூல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி கொண்டு வந்திருக்கான். அவன் சொல்றான், இப்போ எங்கிருந்தோ வந்து ஒரு மீட்டியரோ இல்ல மீட்டியரேட்டோ வந்து பூமி மேல மோதிருக்கணும், அது உயிரை கொண்டு வந்திருக்கணும். இப்ப இவ்வளவு யோசிக்கிறவன் நாளைக்கு சொல்லுவான், இல்ல இல்ல பூமியில எப்பயுமே உயிர் இருந்ததுன்னு சொல்லப்பான். ஏன்னா ஏன் கஷ்டப்படணும்? ஒரு விஷயத்த ப்ரப்போஸ் பண்ணச்சு எங்கேந்தோ வந்ததுன்னு சொல்றதுக்கு பதிலா இங்கே இருந்து ஒத்துட்டு போயே, அதுவே ஒரு தியரி தான். எங்கேந்தோ வந்ததுன்னு சொல்றதுக்கு பதிலா இங்கே இருந்ததுன்னு சொன்னாலும் ஒண்ணுதானே. அப்ப இந்த பூமியானது எப்பவுமே சித்து அச்சித்து உடையதாவே இருக்கு. இதுக்கு உதாரணம் எங்கேயும் போய் தேட வேண்டாம், நம்ம தோட்டத்துக்கே போங்க. பாதி பேர் தோட்டத்துக்கே போறதில்ல, அது நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல ஒருத்தர் போய் பார்க்கவே போறதில்ல. நல்ல பீக் சம்பர்ல போங்க, தோட்டம் வறண்டு கிடக்கு, ஒண்ணுமே இல்லை, ஒரு உயிரும் இல்லை அதுல. ஒரு மழை பெஞ்ச உடனேவே அத்தனை உயிர் அதுல வருது. இப்ப எங்கிருந்து வந்தது இந்த உயிர்லாம்? உயிர்னு சொன்னா வெறும் தாவரம் மாத்திரம் இல்ல, எத்தனையோ குட்டி குட்டி வண்டு, எத்தனையோ குட்டி குட்டி புழு, இவ்வளவு விஷயங்கள் வருது. அப்ப இத்தனை விஷயங்களும் அவைகளுக்கு ஒரு பிரசரிக்கிறதுக்கு சமயம் அவகாசம் இல்லாதப்ப போய் ஒரு லயத்தை அடையிறது, ஏதோ ஒரு வடிவத்துல, ஒரு முட்டையாவோ ஏதோ வடிவத்துல லயத்தை அடையிறது. மறுபடியும் அவைகளுக்கு ஒரு ஒரு சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வரைச்சே திருப்பி அங்க லைஃப் ஆனது. இதுதான் சனாதனமும் சொல்றது. எப்பயுமே இந்த சிருஷ்டியானது சேத்தன அச்சேத்தன வர்க்கங்களை நிஷித்தமாவே தான் இருந்துட்டு இருக்கு, எப்பயும் பிரிச்சு பார்க்கவே முடியாது. அடுத்து பார்த்தோம்னா, அன்னாத் புருஷன்னு சொல்றது உபனிஷத். ஆகாரத்திலிருந்து தான் ஜீவராசிகள் தோன்றது. இதுக்கு நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டாம், நம்ம அடிப்படை எடுத்திருந்தாலே போறோம். ஒரு ஒரு ஒரு அன்னத்தை ஒரு 4 நாள் 3 நாள் வச்சுட்டோம்னா அதுல புழுத்து நெளியிறது. நம்ம டப்பாக்கள்லாம் பாருங்க, பருப்பெல்லாம் வாங்கி போட்டிருப்போம் உள்ள, ஒரு மாசம் கழிச்சு பார்த்தா அதுக்குள்ள அத்தனை வண்டு இருக்கு. ஒரு மாம்பழம் வாங்கினா அதுக்குள்ள அத்தனை வண்டு இருக்கு. இப்படி அன்னம் எங்கெல்லாம் இருக்கோ அதனால்தான் அந்த சுத்திக்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுத்துருக்கா. அந்த காலத்துல சாப்பிட்ட உடனே ஒரு எச்சல் திரட்டுறதோ அல்லது கால கை அலம்புறதோ இல்ல வாயை குப்பளிக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் அன்னமானது போய் தங்குறதோ அங்கெல்லாம் அது புட் ஃபோர்த் லாட் ஆஃப் லைஃப். அது சயின்ஸும் ஒத்துக்காது. ஃபுட் இருந்தா தான் ஜீவராசியும் வரப்போறது. அதற்கு மேல ஒரு வாக்கியம் பார்த்தோம்னா, யசோவா இமானி பூதானி ஜாயந்தேன்னு ஒரு உபனிஷத் வாக்கியம் இருக்கு. பிரம்மத்தை பத்தி சொல்லிச்சு, எங்கிருந்து இந்த ஜீவராசிகள்லாம் தோன்றுதோ, எதனால் இந்த ஜீவராசிகள்லாம் சப்போர்ட் செய்யப்படுறதோ, மறுபடியும் எங்க போய் இந்த ஜீவராசிகள்லாம் அடையுமோன்னு சொல்றான். அதுதான் பிரம்மம்னு சொல்றது. அதாவது பிரம்மனிடத்திலிருந்து ஜெகத்தானது உண்டாச்சு, அப்படி உண்டான ஜெகத்தை பிரம்மமே ரட்சிக்கிறது, மறுபடியும் லயத்தை அடையிச்சு இந்த ஜெகத்தானது பிரம்மத்தடவை சேர்றதுன்னு சொல்றது. இப்ப ஒரு ஒரு இன்னொரு தீர்வு சொல்றாங்க சயின்ஸ்ல, இந்த சோலார் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இந்த சோலார் சிஸ்டம் ஆனது எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டா சூரியனத்துலதான் வந்தது. அவன் சொல்றான் எத்தனையோ பில்லியன் வருஷத்துக்கு மேலே சூரியன் வெடிச்சது, சூரியன் வெடிச்சதுனால இந்த பிளானட்ல உண்டாச்சு அப்படிங்க. இப்ப இந்த சூரியன் தான் அத்தனை பிளானட்ஸையும் ரட்சிக்கிறது. சூரியன் ஒரு க்ஷணம் இல்ல வச்சுக்கோங்க, இங்க லைஃபே இருக்காது. அப்ப தன்னிடத்திலிருந்து உண்டான அந்த பிளானட்ஸ், அந்த பிளானட்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஜீவராசிகள்லாம் காப்பாத்துறது சூரியன் தான். இன்னொரு தீர்வு சொல்றான், இன்னும் சில பில்லியன் இயர்ஸ் கழிச்சு சூரியன் வெடிச்சிடுமா, வெடிச்சு திருப்பி எல்லாத்தையும் சாப்பிடுவோம் அப்படிங்க. இப்ப சூரியன்றது நம்ம கண்ணு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இங்க ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு அந்த காலத்துல அக்ரஹாரத்துல இருந்திருப்பா சூரியனே பெரிய விஷயமா இருந்திருக்கும். நம்ம நீங்க சூரியனே மதிக்கிறது இல்லை, ஏன்னா அவன் சொல்றான் சூரியன்றது ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற. அந்த காலத்துல பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்குன்றான். இப்படி மேல போய் போய் போய் பார்த்தோம்னா அப்ப கடைசியில ஒரு வஸ்து இருக்கணும் கண்டிப்பா. அந்த வஸ்துவிடத்திலிருந்தான் இத்தனை விஷயங்களும் வரணும், அந்த வஸ்துவால தான் இத்தனை விஷயங்கள் ரட்சிக்கப்படுறது. மறுபடியும் இவைகள் அங்கதான் போய் ஆகணும். ஏன்னா அவனே சொல்றான் எனர்ஜி கனாட் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்ட். அதே மாதிரி தான் மேட்டரும். ஒரு மேட்டர்னு சொன்னா அதை கம்ப்ளீட் டெஸ்ட்ரக்ஷனே கிடையாது. இதை பாஷ்யக்காரர் ஸ்பஷ்டமா சாதிக்கிறார், எந்த ஒரு வஸ்துவையும் நம்மளால கம்ப்ளீட்டா அனிஹிலேட் பண்ணவே முடியாது. வஸ்துவந்தரமா மாறுறது, ஒரு வஸ்துவை அழிச்சா இன்னொரு வஸ்து வருது, பானையை உடைச்சா ஓட்டாஞ்சல்லி, மறுபடியும் இது மிருத்து, மறுபடியும் இப்படி போயிட்டே இருக்க. உயிர் சயின்ஸ் இதை தான் ப்ரூவ் பண்றது, எனர்ஜியை வந்து உங்களால டிரான்ஸ்ஃபார்மே தான் பண்ண முடியுமே தவிர அதை அழிக்கவே முடியாதுன்றது. இன்னொரு ரீசென்ட் ரிசர்ச் இருக்கு, காட் பார்ட்டிகல் சொல்றான், சுவிட்சர்லாந்துல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். அது நிச்சயமா காட் பார்ட்டிகல் இல்ல, அது மூல பிரகிருத்தியா தான் இருக்க முடியும். ஏன்னா காட்ன்ற சூக்ஷ்மமான விஷயம். கீதா பாஷத்தை சாதிக்கிச்சு ஆத்மாக்கும் சேத்தன வஸ்துக்கும் அச்சேத்தன வஸ்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டா, சேத்தன வஸ்துவானது சட்டில்னு சொல்லுவா இங்கிலீஷ்ல, SUBTLE. சட்டில்னு சொன்னா அது பிடிபடாது, அதை நம்ம கிரகிக்க முடியாது. ஆத்மான்றது சட்டிலான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஆத்மா என்ன, அது ஞான சுரூபம். அந்த ஞானமானது இந்த சரீரத்துக்குள்ள வியாபிச்சிருக்கு, அது சின்னதா இருந்தா கூட மொத்த சரீரத்துக்கு வியாபிச்சிருக்கு. அப்ப சட்டிலா இருக்கக்கூடிய விஷயம் தான் கிராஸா இருக்கக்கூடிய விஷயத்த வியாபிக்க முடியும். அப்ப அவன் கண்டுபிடிக்க ட்ரை பண்றது என்னன்னு கேட்டா, ஃபண்டமெண்டல் மேட்டர் அவுட் ஆஃப் விச் தி என்டையர் யூனிவர்ஸ் இஸ் மேட் அப்படிங்கிறான். நிச்சயமா காட் இஸ் நாட் மேட்டர், பகவான் இன்னும் சூக்ஷ்மமான வஸ்து. ஆத்மாவே சூக்ஷ்மம் சொன்னா பகவான் அதற்காட்டிலும் சூக்ஷ்மதரமா இருந்திருக்கான். சோ இவா இதோ கண்டுபிடிக்கிறா, பட் இவா போட்ட தியரிஸ் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம சம்பிரதாயத்துக்கு அப்படியே ஒட்டி போறோம். ஏன்னா நம்ம சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டா பின்னாடி சொல்ல போற எல்லாத்தையும் இதெல்லாம் வெறும் முன்னாடி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். இந்த மூல பிரகிருத்தின்றதுதான் மொத்த பிரபஞ்சத்தையும் வியாபிச்சு அதுல இருந்து எல்லாம் வந்தது. அப்ப அதான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான், வாட் இஸ் த ஃபண்டமெண்டல் மேட்டர் விச் ஸ்பிரெட்ஸ் அக்ராஸ் ஆர் த என்டையர் யூனிவர்ஸ் அப்படிங்கிற. அது மாதிரி தர்மபூத ஞானமும் இன்னைக்கு ஒத்துண்டுதான் ஆகணும். இந்த ஜீவாத்மாக்கு அறியும் தன்மை இருக்கு, நிச்சயமா அறியும் தன்மை இருக்குன்னு சொன்னா தன்னை அறிஞ்சிக்கிறத காட்டிலும் பிற விஷயங்களையும் அறிஞ்சிக்க முடியும். இப்ப கம்ப்யூட்டர் எடுத்துருந்தோம், இப்ப நம்ம கம்ப்யூட்டர் போன்லாம் வச்சுட்டு இருக்கோம், இந்த கம்ப்யூட்டர் போனுக்கெல்லாம் கூட அறிய தன்மை இருக்கு இல்லையா. நீங்க பிங்கர் பிரிண்ட போட்டோடனே அன்லாக் ஆறுது, அப்ப அதுக்கு அந்த அறியும் தன்மை இருக்கு. கூகுள்ல சொல்றான் ஸ்பீக், ரெகக்னைஸ் பண்றது, இதுதான் ஞானம். ஞானம்ன்றது எதுவும் பெரிய விஷயம் நினைச்சுக்காதீங்க. ஞானம்ன்றது என்னன்னு கேட்டா இந்திரியமும் விஷயமும் சேரச்சே உண்டாகக்கூடிய ஒரு ஒரு ஃபினாமினன். அப்ப இந்த கம்ப்யூட்டர் மொபைல் கால்குலேட்டர் எல்லாத்துக்கும் அந்த சென்சரி டச் இருக்கு. ஆனா என்னன்னா அவைகளுக்கு அவைகளுக்கு தெரியாது, நமக்கும் அவைகளுக்கு என்ன வித்தியாசம்னா நமக்கும் அதே சக்தி இருக்கு. இப்ப ஸ்கேனர்லாம் இருக்கு பாருங்க, ஸ்கேனர்லாம் டாக்குமெண்ட் என்ன பண்றது, அது தெரிஞ்சுக்கிறது, ஓ ஏதோ விஷயம் உள்ள வருது அப்படின்னு அனுப்புறது. இதே மாதிரி நமக்குள்ள நம்மளுடைய சரீரமும் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஆனா அதற்குள்ள நம்ம இருந்துட்டு அதையும் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அந்த கம்ப்யூட்டர் போன்ற இத்தியாதி விஷயங்களுக்கு அவைகளை தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது பெரிய ரிசர்ச், இது இப்ப இந்த சமயத்துல அவகாசம் இல்லை. ஆனா தர்மபூத ஞானம்ன்றது ஒரு அசாதாரணமான ஒரு விஷயம், நம்ம நமக்கே ஒரு யூனிக்கா இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஃபீச்சர். அது வேற எந்த சம்பிரதாயத்திலும் ஒத்துக்கல. பின்னாடி சொல்லிச்சு சொல்றேன், எல்லா சம்பிரதாயம் என்ன சொல்றேன்னு கேட்டா ஆத்மாவை ஞானஸ்வரூபம் ஒத்துக்கிறா, ஆனா அந்த ஆத்மாக்கு சுபாவமான ஞானம் கிடையாது. அந்த ஆத்மாவானது தன்னை காட்டில பிற விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியாது, அல்லது பிற விஷயங்களை இல்லைன்னு சொல்லிடுற, அது ஒரு சமாதானமா இருக்கு. ஆனா நம்ம சம்பிரதாயம் மாத்திரம் என்ன சொல்றோம்னா, நம்ம ஆத்மாவானது தன்னையும் தெரிஞ்சுண்டு தன்னை காட்டிலும் வேறா இருக்கக்கூடிய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிற ஒரு சக்தியை உடையது. இது இன்னைக்கு சயின்டிபிக் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் ரொம்ப நல்லா பிரதிபாதிதமா இருக்கு. அதற்கு மேல சம்பிரதாயத்துக்குள்ள போகலாம். பாஷ்யக்காரர் சாதிச்சிருக்கக்கூடிய மங்கள ஸ்லோகங்களை கொண்டே நம்ம சம்பிரதாயத்தை தெரிஞ்சுக்கலாம். வேதாந்த சங்கிரகத்துல முதல்ல சாதிக்கிறார், அசேஷ சிதச்சித் வஸ்து சேஷினே சேஷ சாயினே நிர்மலானந்த கல்யாண நிதையே விஷ்ணவே நமஹா. பொதுவா ஒரு ஒரு டெக்ஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மங்கள ஸ்லோகம்னு ஒண்ணு பண்றது ஒரு வழக்கம். எப்படி அந்த ஆத்துல பக்ஷணங்கள் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாவை கொண்டு ஏதோ ஒரு மூர்த்தியை பிடிச்சி வைக்கிறோம், அது விஸ்வக்சேனரோ இல்ல பிள்ளையாரோ ஏதோ ஒரு மூர்த்தியை பிடிச்சி வச்சு எந்த விதமான விக்னமும் வரக்கூடாது, கேஸ் தீர்ந்து போகக்கூடாது, இல்ல ஏதோ ஒண்ணு யாரும் காலிங்கல் அடிக்க கூடாது, எந்த விக்னமும் வரக்கூடாதுன்னு ஒரு காரியத்தை பண்றோம். அது மாதிரி கிரந்தத்தை எழுதுறதுக்கு முன்னாடி மங்கள ஸ்லோகம் பண்றதுன்றது ஒரு ஒரு கிரமம். ஆனா அந்த மங்கள ஸ்லோகமானது வெறும நமஸ்கார ரூபமா மட்டும் இருக்காது. சில கிரந்தங்கள்ல அது அந்த என்டீரிய கரெக்டையே சமரைஸ் பண்ணும். அப்படியே அந்த அந்த கிரந்தத்துல என்ன விஷயம் இருக்கோ அதை அப்படியே இண்டிகேட் பண்ணும், அந்த வஸ்துவை வெளிப்படுத்தும். அது மாதிரி இங்க சுவாமி பாஷ்யக்காரர் அற்புதமா ஒரு பத்தியத்தை சாதிச்சிருக்கார். பத்தியம்னு சொன்னா பத்தியம்னு சொன்னா போயம், கத்தியம்னு சொன்னா ப்ரோஸ். ஒரு ஒரு ஆச்சாரியனுக்கும் ஒரு ஒரு ஒரு மேண்டேட் இருந்திருக்கு அவருடைய அவதாரத்துக்கு. ஒருத்தர் ஒண்ணு பண்றாருன்னு சொன்னா இன்னொருத்தர் பண்ணலையே, அப்ப பண்ணவரை காட்டிலும் பண்ணாதவர் கொஞ்சம் அவருக்கு சாமர்த்தியம் கம்மியோன்னு நினைக்க கூடாது. ஏன்னா அவாவால் இருக்கக்கூடிய மேண்டேட் வேற, தேசிகன் பின்னாடி அவதரிச்சார் அவருக்கு இருந்த மேண்டேட் வேற, அவர் ஏகப்பட்ட பத்தியங்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கார். பாஷ்யக்காரருக்கு இருந்த பொறுப்பு இன்னமும் அதிகம். அப்போ கத்தியரூபமா பல விஷயங்களை கொடுத்துருக்கார். ஆனா அவருடைய அந்த கத்தியங்களை வாசிச்சு வச்சுக்கோ, பத்தியங்கள்லாம் தோத்து போயிடுறது. அது சம்ஸ்கிருதம் வாசிச்சாதான் அதை அனுபவிக்க முடியும். எப்படி ஒருத்தனுக்கு நாக்கில் அந்த டேஸ்ட் பட் இருந்தாதான் ஆத்துல பண்ற சமையலானது போய் சேர்றது. ஒண்ணுமே தெரியலன்னா உப்பு இருக்கான்னு கேட்டா சொல்ல தெரியல, ஏன்னா டேஸ்ட் பட்டே இல்லை. அப்ப அந்த நமக்கு உள்ளுக்குள்ள அந்த ஒரு ஞானம் இருந்தாதான் அதை அனுபவிக்க முடியும். அப்படி அவருடைய கிரந்தங்களை வாசித்த அவ்வளவு லாலித்யம் அந்த சம்ஸ்கிருதத்தை அந்த அளவுக்கு பயன்படுத்தியிருக்கேன். அப்படிப்பட்ட பாஷ்யக்காரர் இந்த பத்தியம் மூலமா தான் ஒரு சிறந்த கவின்றத காட்டுற, அசேஷ சிதஜித் வஸ்து சேஷினே சேஷசாயினே நிர்மலானந்த கல்யாண நிதையே விஷ்ணவே நமஹா. நமஹ நமஸ்காரம், நமஸ்காரம் யாருக்கு அப்படின்னு கேட்டா அசேஷ சிதஜித் வஸ்து சேஷினே. அசேஷ ஒரு ஒரு எழுத்துக்கும் வியாக்கியானம் இருக்கு. ஆன்ற எழுத்தானது பிரம்மத்தை குறிக்கிறது, ஆன்ற அகாரமானது விஷ்ணுவை குறிக்கிறது, ஜெகதுதய நிறைய ஸ்லோகங்கள்லாம் அதுக்கு இருக்கு. அதனால ஆன்றது மங்களம், எப்பயுமே அகாரத்தில் ஆரம்பிச்சிருக்கிற ஸ்லோகத்தை அசேஷ. அசேஷ சேஷம்னாலே மீதம் அர்த்தம், நம்மளே சொல்றோம் சேஷம் அப்படின்னு சொன்னா மீந்து போனதுன்னு அர்த்தம். உச்சிஷ்டம் சொல்றோம் போல மீந்து போனது, சாப்பிட்டு மிச்சம் வச்சதுன்னு சொல்றோம். அப்ப அசேஷன்னு சொன்னா மிச்சமில்லாத, இது இது இல்லை அது இல்லைன்னு சொல்ல முடியாத மாதிரி அசேஷ சித்து அச்சித்து. அப்ப ஜகத்துன்றது இருக்கு. ஏன்னா பாஷ்யக்காரருக்கு இருந்தபடி பெரிய சேலஞ்ச் என்னன்னா, தனக்கு முன்னாடியே தோன்றிய சங்கராச்சாரியர் சங்கர பகவத்பாதம் சொல்றோம், அவருக்கு இருந்த மேண்டேட்டும் வேற. அதாவது நம்ம இன்னைக்கு ஈஸியா உட்காந்து எந்த கிரந்தத்தையும் வாசிக்காம அது தப்பு இது தப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் அவாவளுடைய மதத்தை கஷ்டப்பட்டு சமர்த்திச்சிருக்கான், அவருக்கு இருந்த மேண்டேட் வேற. சங்கராச்சாரியர் தோன்ற காலத்துல பௌத்த மதமானது அப்படி பரவி இருந்தது, ஆத்மானு நிரந்தரமா ஒரு வஸ்து இல்லை, எதுவுமே நிரந்தரம் இல்லை, ஆத்மாவும் கிடையாதுன்னுட்டான், எல்லாம் சூன்யம், எல்லாம் டிரான்சிட்டரி. அவளோட ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் படிச்சோம் வச்சுருக்கோம், நம்மளே கன்வின்ஸ் ஆயிடுவோம், ஓ இவன் சொல்றதான் கரெக்ட் போல் இருக்கே அப்படின்னு தோணும். எல்லாம் பிரவாகம்ன்றான், நம்ம போய் நதியில் தீர்த்தா மாடுறோம், காவேரியில் போய் தீர்த்தாமன்னா தீர்த்தாமான்னா பட் பார்த்தோம்னா நதின்றதே ஒரு ஃபினாமினல் தான். நம்ம போய் முழுகின உடனே அந்த ஜலம் இல்லை, அந்த பிரவாகம் இல்லை, அடுத்த பிரவாகம் வந்துருது. இப்போ அப்ப பெர்மனண்டா ஒரு நதி இருக்கான்னு கேட்டா இல்லை, அது டிரான்ஸ்லேட்டரியா போயிட்டே இருக்கு. அவன் என்ன சொல்றான், எல்லா தாட் ப்ராசஸ் நமக்கு ஏற்படக்கூடிய எண்ணங்கள் வரவங்க நம்மளால ஒரு எண்ணத்துல நிலைச்சி இருக்க முடியல, ஏன்னா எண்ணமே மாறிலே இருக்கு. அப்ப இந்த மாறிலே இருக்கக்கூடிய எண்ணம் தான் ஆத்மான்னுட்டான். எப்ப அது சீஸ் ஆறுதோ அப்பவே ஆத்மாவும் இல்லை. யோசிச்சு பாருங்க, இன்னும் தூங்குறோம், தூங்கச்சு நமக்கு ஏதாவது ஒரு உபன்யாசமா அனுகூலமா இருக்கும் நிறைய பேருக்கு. இதனால சொல்றேன், நல்லா தூங்குறோம், தூங்கச்சே பாருங்க, தூங்கி இருந்தப்பறம் என்ன நடக்குதுன்னு கேட்டா ஒண்ணுமே தெரியலையே. யாரோ சொன்னா இன்னைக்கு திருட வந்தா ஆத்துக்கு ஒண்ணுமே தெரியல, அப்படி தூங்குறோம் நம்ம. அப்ப என்ன நடந்ததுன்னு தெரியாம இருக்கு. அப்ப நீ இருந்தியான்னு கேட்டா அப்ப அனுமானம் தான் பண்ண வேண்டிய இல்ல, இருந்தேன் நினைக்கிறேன்றோம். ஏன்னா ஒண்ணு உடம்புக்கும் ஒண்ணால எங்கேயும் போகல, இங்கதான் இருக்கேன். அப்ப அவன் சொல்றா இந்த மாதிரி நிரந்தரமான தூக்கம் வந்துருந்தா நீயே கிடையாது போயிட்டு வாங்க. இந்த சேலஞ்ச போக்கடிக்கிறதுக்காக சங்கராச்சாரியர் வந்து நம்பமானது இருக்குன்னு, நீ ஜெகத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஏன்னா எப்படினாலும் விட வேண்டிய விஷயம்தான். இது அத்வைத உபன்யாசம் இல்ல, இருந்தாலும் அந்த விஷயத்த கொஞ்சம் சொல்லிட்டு இருக்கேன். அவர் என்ன பண்ணாரு, பிரம்மத்தை மாத்து சாதிச்சுட்டு போயிட்டார். மிச்ச விஷயங்கள்லாம் பின்னாடி ராமானுஜர் வருவார், அவர் தெரிய போல இருக்கு. பின்னாடி பாஷ்யக்காரர் வருவார், அவர் பார்த்துப்பார் மிச்ச விஷயத்தெல்லாம். நம்ம அட்லீஸ்ட் சனாதன தர்மத்தை கொஞ்சம், ஏன்னா இந்த வைதிக மார்க்கத்தை ரிவைவ் பண்ண கிரெடிட் சங்கராச்சாரிய தான் கொடுக்கணும் நம்ம. ராமானுஜருக்கு முன்னாடி வந்து அவர் பண்ண காரியம் என்னன்னா, அந்த வைதிக மார்க்கத்தை பாரத முழுக்க பரப்பினர். பரப்பி இருந்தாலும் என்ன பண்ணிட்டாருன்னா, பாஷ்யக்காரர் வருத்தப்படுறார், மாதிரி புரிஞ்சுக்காம பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு. அழகா சமாளிச்சிருக்கலாமே, இவ்வளவு கஷ்டப்பட்டு இல்ல இல்ல இவ்வளோ இல்ல சொல்றதுக்கு ஒரே விஷயத்தை திருப்பி போட்டா இருக்குன்னு சொல்லிட்டு போலாமே விதியில பாஷ்யக்காரர் சொல்றாரு. இருந்தாலும் அவர் அப்படி பண்ணிட்டு போனதுனால அப்ப என்னாச்சுன்னா, அத்வைத மதமானது ரொம்ப வேரூண்டு இருந்தது. அத்வைத்தம்னு சொன்னா ஒரு அத்வைத்தம் இல்லையா, 16 அத்வைத்தம் இருக்கு. சரியா போச்சுன்னு ஒருத்தர் அத்வைத்தம், அத்வைத்தம்னா ஒண்ணு, ஆனா அந்த அத்வைத்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அவ ஸ்கூல்லயே 16 விதமான அத்வைத்தம் இருக்கு. அதுல மாயாவாதின்ற அத்வைத்தம் சங்கராச்சாரியர் சேர்ந்தது. அதை தவிர பிரம்மமே மாறுறதுன்னு சொல்லக்கூடிய யாதவ பிரகாஷ் ஸ்கூல் இருந்திருக்கு, பாஸ்கராச்சாரிய ஸ்கூல்லாம் இருந்திருக்கு. அப்பவே அந்த பாஸ்கராச்சாரியர் சங்கராச்சாரியர் கண்டிச்சிருக்கார் மாயாவாதம் தப்புன்னு. இதுக்கெல்லாம் அந்த அந்த ஃபாலோவர்ஸ் இல்லாததுனால அவாவா ஸ்கூல் அங்கங்க அப்படியே பட்டு போயிருக்கு. ஏன்னா எந்த ஒரு மதம் தழைக்கணும்னா ஒரு ஆச்சாரனுக்கு பின்னாடி இன்னொரு ஆச்சாரம் வாழியடி வாழியா வந்துட்டே இருக்கணும், சொல்றவா இருக்கணும், கேட்கிறவா இருக்கணும், எல்லாம் இருந்துட்டு இருக்கணும். அப்ப இந்த பாஸ்கராச்சாரிய மதமானதுன்னா அப்படியே பட்டு போயிருக்கு. அப்ப சங்கராச்சாரியருடைய அத்வைத்தமானது மாயாவாத அத்வைத்தம், பிரபஞ்சம் மித்யா, ஜெகன் மித்யா, பிரம்ம சத்தியம், அவ்வளவுதான். அப்ப நான் இருக்கணும் இல்லையா கேட்டா நீதான் பிரம்மம்னுட்டேன். சோ கேட்கறவாளுக்கு கன்வின்சிங்கா இருந்தது, நான் இருக்கணும் இல்லையான்னு, நீ இருக்கப்பா நீதான் பிரம்மம்னர். சரி மிச்சதெல்லாம் இருக்கோ இல்லையோ பத்தி கவலை இல்லை, நான் இருக்கேன் ஓகே. இப்ப இந்த மாதிரி இது வேறொன்று இருக்கு. அப்ப பிராச்சீனமா இருக்கக்கூடிய மதம், இந்த விசிஷ்டாத்வைத மதமானது புதுசா ஏற்பட்ட ஒரு விஷயம் இல்லை, பிராச்சீனமா இருக்கக்கூடிய மதம். ஆனா நடுவுல ஏற்பட்ட பலவிதமான இன்னல்கள்னால பரம்பரையா வந்த கருத்துக்கள்லாம் போய் புதுசா வியாக்கியானம் பண்ணேன்னு ஆரம்பிச்சு அதுக்கு கோணாமலம் வியாக்கியானமானது ஆகி அர்த்தமானது அனர்த்தமா போயிடும். அப்ப பாஷ்யக்காரருக்கு பெரிய பொறுப்பு. அதனால எல்லா இடத்துலயும் பார்த்தோம்னா அவரோட பாஷ்யங்கள் ராஷ்டம்னா அங்கங்க பகவானுக்கு கல்யாண குணங்கள்னு பேச ஆரம்பிச்சா அவர் மாட்டுக்கு ஒரு அங்க ஒரு மழை பெய்யும். இத்தனை குணங்களும் பாரமார்த்திகமா இருக்குன்னு. ஏன் பாரமார்த்திகம்னா, அத்வைதிகளும் சில விஷயங்களை ஒத்துக்கிறான், அவன் ஒத்துக்காத இல்லை. அவன் கொஞ்சம் பிரில்லியன்ட், என்னன்னா இப்படி கேட்டா இங்கேருந்து பதில் சொல்லுவா, அப்படி கேட்டா அங்கேருந்து பதில் சொல்லுவா, நாங்க எடுத்து ஒத்துக்கிறோம் வா, இங்க இங்க ஒத்துக்கிறோம், அங்க ஒத்துக்கல அப்படின்பா. இதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கோம். சில பேர்லாம் அறகுறையா படிச்சுட்டு, என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்திரீ இருந்த, அவர்கிட்ட போயிட்டு ஒரு அத்வைதத்தை அறகுறையா வாசிச்சுட்டு, நான் விசிஷ்டாத்வைதம்னா அத்வைதத்துக்குள்ள அடங்கிதான் வருது அப்படின்னு சொல்லியிருக்கேன். விசிஷ்டாத்வைதிகள் தான் அத்வைத சாஸ்திரத்தை கத்துக்கிறதுக்கு ரொம்ப யோகியமான பாத்திரங்கள் இப்படிலாம் சொல்லி இது மாதிரி ப்ரொபகண்டா வேற நடந்தது இந்த காலத்திலயும். அதனால நம்ம புரிஞ்சுக்கணும், விசிஷ்டாத்வைதம்ன்றது மாஸ்டர் அம்பிரலா, அதுக்குள்ள மிச்ச மதங்கள் எல்லாம் நம்ம சேர்த்துடலாம். கொஞ்சோண்டு ட்வீட் பண்ண வச்சுருந்தோம், கொஞ்சோண்டு மாத்தி விட்டோம்னா மிச்ச மதங்கள்லாம் அழகா நம்ம மதத்துக்குள்ள சேர்த்துடலாம் எல்லாத்தையும். அதை பின்னாடி வித்யாபிக்கிறேன். அது மாதிரி விசிஷ்டாத்வைதத்துக்குள்ள அத்வைதமான அடங்கியிருக்கு, அவருடைய வியாபாரிக சத்தியம் முழுக்க நம்ம சேர்த்துக்கலாம். உபன்யாசம்ன்றது மறுபடியும் வித்யாபிக்கிறேன், நிறைய முன்ன பின்ன சொல்ல வேண்டி இருக்கும், அவ்வளவு கரெக்டா உபன்யாசத்தை கொடுக்க முடியாது. ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா அவ ஆச்சாரத்துல போய் கேட்டு தெளிவிச்சுக்கோ. அரிய ஏதோ சொன்னதுக்காக அவங்க சொன்னார்னு சொல்லக்கூடாது, ஏன்னா உபன்யாசத்துல நிறைய புல்சல் பெஷல் இருக்கு, சிலதை ஜனரஞ்சகமா சொல்லணும், புரியுற மாதிரி சொல்லுன்றப்ப கொஞ்சம் எக்ஸாம்பிள் எல்லாம் எடுக்கவேண்டி இருக்கும், அந்த எக்ஸாம்பிள் பூர்த்தியா ஒட்டாது, இதெல்லாம் இருக்கு, அதுக்காக அதை சொன்னேன். இப்ப அசேஷ சிதச்சித் வஸ்து, வஸ்துன்ற பதம் எதுக்கு போட்டுட்டாருன்னா, முன்ன சொன்ன மாதிரி அத்வைதம், சங்கர அத்வைதம் மாத்திரம் இல்ல, நிச்சயம் இருக்கக்கூடிய அத்வைதிகளும் சித்த சித்தம் ஒத்துக்கிறார். ஆனா எப்பன்னு கேட்டா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான், ஒரு உபாதியை முன்னிட்டோ இல்ல ஏதோ ஒரு காரணத்திற்கு ஒத்துக்கிறோம், ஆனா அதற்கு பின் அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற அதெல்லாம் போட்டுட்டார். வஸ்து வஸ்துனா நம்ம பேசுறோமா இல்லையா, வாஸ்தவம் அப்படின்னு சொல்றோம், நமக்கே தெரியல என்ன வாஸ்தவம், சம்ஸ்கிருத பதம் அது, வஸ்துவிலிருந்து வந்ததுதான் வாஸ்தவம், உண்மை, இது வாஸ்தவம் அப்படின்னா உண்மை. அப்ப அசேஷ சிதச்சித் வஸ்து சேஷினே, சேஷினா அனைத்து விதமான இந்த சித்து அச்சித்து இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துக்கு சேஷியா இருக்கக்கூடிய, ஏகசேஷியா இருக்கக்கூடியவனுக்கு நமஸ்காரம். சரி, சேஷியா இருந்துட்டு போட்டோம், அவன் எங்கேயாவது இருக்கானா இல்ல எல்லா இடத்துலயும் இருப்பானா அப்படின்னு கேட்டா, எல்லா இடத்துலயும் இருந்தாலும் அவனுக்கும் ஒரு இடம் உண்டு. சேஷசாயினேன்னு போட்டுட்டார். இந்த சேஷசாயினேன்ற பதமானது அந்த ஸ்ரீவைகுண்டத்தை குறிக்கிறது. அந்த பரத்துல எப்பயும் அவனுக்கு ஒரு நித்திய வாசம் பண்ணக்கூடிய இடம் ஒண்ணு உண்டு. அந்த ஐவாய், அந்த அரவணை மேல் எப்பயும் சயனிச்சுட்டு இருக்கான். அப்படிப்பட்ட சேஷசாயினே அவனுக்கு நமஸ்காரம். மேல அவனை பத்தி இதை சொல்ல முடியுமான்னு கேட்டா, நிர்மல அனந்த கல்யாண நிதி அவன். நிர்மலம் சொன்னதுனால அவனுக்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது, ஹேய பிரத்தனீகன்னு தெரிஞ்சு போச்சு. அதற்கு மேல அனந்த கல்யாண நிதினால அனைத்து விதமான கல்யாண குணங்களையும் உடையவன். அப்படிப்பட்ட நிதி ஒன்னு ரெண்டு இல்ல, நிதி சம்பிரதாயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முதல் விஷ்ணுக்கு குணம் தான். அதான் ஸ்ருதியுடைய அர்த்தத்தை விவரிக்க வந்த ஸ்ரீமத் ராமாயணமானது கோன்லத்தின் சாம்பிரதம் லோகே குணவான்னு ஆரம்பிக்கிறது வச்சனமே. முதல்ல கேட்கிற கேள்வி ஏன்னா, ஒரு விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்க முடியும், நடி பாஷ்யக்காரர் தீர்மானம் சாதிக்கிறார், ஆட்ரிபியூட்ஸ் இல்லாத விஷயத்தை கிரகிக்கவே முடியாது எந்த பிரமாணத்தை கொண்டும். ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவோம், வச்சுக்க இப்ப இங்க உட்காந்து இருக்கோம் அடியே இப்ப பேசிட்டு இருக்க, நீங்களா உங்களுக்கு இது காதுல விழுது, இப்ப பேச வேலைன்னா காதுல விழ போறது இல்லை, அப்ப கிரகிக்கவே முடியாது எதையும். பேசினாதான் கிரகிக்கிறோம்னு சொன்னா, அப்ப கிரகிக்கிறதுக்கு அனுகூலமா ஏதோ ஒரு விஷயம் இருந்தாதான் கிரகிக்கவே முடியும். நிர்குண பிரம்மன் சொன்னா அதை கிரகிக்கவே முடியாது, எந்த பிரமாணத்தை கொண்டு அதை அறிய முடியாது. ஏன்னா ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்றேன், வெள்ள ஒரு சாமான்றதுக்கு போய் எடுத்துனவா அப்படின்னு அனுப்புறேன் ஒருத்தனை, வெள்ள ஒரு சாமான்றதுக்கு போய் எடுத்துனவான் சொன்னா எப்படி இருக்குன்னு கேட்டா, அது ஒண்ணுமே இருக்காது, எது மாதிரி இருக்காதுன்னு சொன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது. அப்ப அதை குறித்து சொல்லணும், அது சகப்பா இருக்கும், வசனமா இருக்கும். இப்படிப்பட்ட ஆட்ரிபியூட்ஸ் இல்லாத வஸ்து இருக்கவும் முடியாது, அதை அறிஞ்சிக்கவும் முடியாதுன்ற திட்டவட்டமா சாதிக்கிறார். அதான் அனந்த கல்யாண நிதையே. அவன் யார், அவனுக்கு பெயர் இருக்கான்னு கேட்டா விஷ்ணவே நம்ஹா. அப்ப இந்த விஷ்ணுன்ற பதமானது முக்கிய பதமா இருக்கு, அவனுக்கு விசேஷங்களா மேல சொல்லப்பட்ட கீழே சொல்லப்பட்ட பதங்கள்லாம் இருந்துருக்கு. அப்படிப்பட்ட விஷ்ணுவிற்கு நமஸ்காரம். இந்த நமஹான்றதுனால உபாயத்தை சொல்லியாச்சு, விஷ்ணவே நமஹான்னு உபேயமும் அவன் தான், எல்லாம் அவன் தான், நம்ம அவனுக்கு சேஷ பூத்தன், இப்படி பலவிதமான அர்த்தங்கள் இல்ல சித்திக்கிறது, நம்ம அவ்வளவு தூரத்துக்கு போகல. ஆனா இந்த மங்கள ஸ்லோகத்தை வச்சுட்டு எம்பெருமானா தரிசனம் என்னன்னு கேட்டா, இங்க இருக்கிறது பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு, நம்மளும் ஒத்துக்கிறோம், ஆனா அந்த பிரம்மமானது எப்பயும் சித்து அச்சித்தோட கலந்து கட்டி இருக்கு. நான் என்று நீ இல்லைன்னு ஆழ்வார் சாதிச்சதுக்கு காரணம் அதுதான். நான் குணவான், நான் தயாவான் சொன்னதுக்கு என்னன்னா, எனக்கு நீ தயை கொடுக்காட்டி நீ யாருக்கு கொடுக்க போற, அமாரி நீ இன்றி நான் இல்லைன்றது இருக்கட்டும், நான் இல்லாம நீ இல்லைங்கிறார். அதுக்கு என்ன தாத்பரியம்னா, இந்த எல்லா வஸ்துவோடையும் எப்பயும் பின்னி பிணைஞ்சி பகவான் இருந்துட்டு இருக்கான். அப்படிப்பட்ட பிரம்மம் இருக்கு, அது ஒண்ணு, எதையும் இல்லாம இருக்கக்கூடிய பிரம்மம் இல்ல, எப்பவுமே சகல வஸ்துவோட கலந்து கட்டி ஒன்னா பின்னி பிணைஞ்சி இருக்கு. சரி, பின்னி பிணைஞ்சி இருந்தா அப்ப இந்த வஸ்துக்கள் இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் அதுல போகணுமே. சப்பாத்தி பண்ணி போட்ட ஆத்துல உப்பே இல்லை சப்பாத்தியில, ஏன் உப்பு இல்லைன்னா மாவுலயே உப்பு இல்லை, மாவுல உப்பு போட்டு சப்பாத்தியில உப்பு எல்லாம் வராது. அப்ப சப்பாத்தியில உப்பு இல்லைன்னா மாவுலையும் உப்பு இல்லை. அப்ப காரணமா இருக்கக்கூடிய மாவுல ஒரு தோஷம் இருந்ததுன்னா காரியமா இருக்கக்கூடிய சப்பாத்தியில தோஷமானது இருக்கு, அல்லது காரியமா இருக்கக்கூடிய சப்பாத்தியில தோஷம் இருந்ததுன்னா அது காரணமா இருக்கக்கூடிய மாவுலையும் போய் சேரணும். இப்ப மொத்த பிரபஞ்சமும் பிரம்மம்னு சொல்லிட்டா, இப்ப நம்ம பார்க்கிறோம் நமக்கு நம்மெல்லாம் நமக்கும் சொல்ற அடியனுக்கெல்லாம் புரோபாகி, அதாவது முதல்ல கண்ணில் படுத்து தோஷம் தான். அப்போ அவ்வளோ அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கும். அப்போ இவ்வளோ தோஷமா இருக்கு, இவ்வளோ இவ்வளோ குற்றங்களாக பார்த்துட்டு இருக்கும். அப்போ இருக்கா இல்லையா? அப்போ நீ வந்து மொத்த ஜகத்துக்கு பிரபஞ்சத்துக்கு காரணமாக பிரம்மத்தை சொன்னேன்னா, அப்போ என்கிட்ட ஒரு தோஷமும் இல்லை, சில பேர் சொந்தமா இல்லையா? எல்லா தோஷமும் எங்கள் அப்பா அம்மா மேலே தான், எங்கள் பெரியவாதான் அப்படி பண்ணிட்டு போயிட்டா. ஏன்னா ஈஸி நமக்கு சொல்றதுக்கு. அப்படி சொன்னோம்னா அப்படி கிடையாது, நிர்மல. அப்படி இருந்தாலும் எந்த விதமா என்ன தோஷமும் நமக்குள்ள இருக்கிறதா, அவங்கிட்ட ஒரு தோஷமும் கிடையாது. வெறும் தோஷம் இல்லாம கூட ஒரு வஸ்து இருந்துடலாம், அப்படி இல்லை. அனந்த கல்யாண நிதி, அவனை போற்றி பேசுறதுக்கு, அவனை போய் அடையிறதுக்கு ஏகப்பட்ட குணங்களை உடையவன். ரெண்டு விஷயத்தையும் உபயலிங்கத்தை இங்க சாதிக்கிறார். அதற்கு மேல இருக்கக்கூடிய அடுத்த ஸ்லோகத்துல பிற மதங்களை கண்டிக்கிறார். அப்படி கண்டிக்கச்சே நான் இதை சொல்லல, என்னுடைய ஆச்சாரியன் யாமனாச்சாரியன் பண்ணி வச்ச காரியத்தை அடியன் மேலும் அதை பிரகாசப்படுத்துறேன்னு சாதிக்கிறார். பரம் பிரம்மைவாக்யம் பிரம பரிகதம் சம்சரதி தத்து பரோபாத்யாலீடம் விவசம் அசுபத்யாஸ்பதமிதி ஸ்ருதி ஞாயாபேதம் ஜகதி விததம் மோகனமிதம் தமோ ஏனாபாஸ்தம் சஹி விஜயதே யாமுனமுனிஹி. ச யாமுனமுனிஹி விஜயதே, அந்த யாமுனாச்சாரியர் சிறப்பாக விளங்குகின்றார். எப்படிப்பட்ட யாமுனாச்சாரியர் கேட்டால், ஏன தமஹ அபாஸ்தம், லோகத்தில் ஒரு அந்தகாரமானது இருந்துருக்கு. அந்தகாரம்னு சொன்னால் அஜ்ஞானத்தை அந்தகாரமாக ஒப்பிடுறது வழக்கம். அந்தகாரம்னா இருட்டு, அஞ்ஞானத்தை இருட்டு இருட்டோட ஒப்பிடுறது வழக்கம். ஏன்னா இருட்டாக இருந்தா வச்சுக்கோ, நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியறதே இல்லை. அந்த வஸ்து வஸ்துவாகவே இருந்தா கூட இருட்டாக இருந்தால் நமக்கு தெரியறது இல்லை. அது மாதிரி அஜ்ஞானம் இருந்ததுன்னா அந்த ஞானமானது ஏற்பட்டது இல்லை. அஜ்ஞானம்ன்றது ஒரு பாசிட்டிவ் என்டிட்டி. பொதுவாக ஏன் சொல்ல வேண்டும்னு சொன்னால், ஆப்சன்ஸ் சொல்கிறோம். ஆப்சன்ஸ்ன்ற அந்த கான்செப்டை ஆ அப்படின்ற சொல்லானது வெளிப்படுத்துது சம்ஸ்கிருதத்தில். பாவக அப்படின்னு இருக்குன்னு அர்த்தம், அபாவக அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். இப்ப ஞானத்துக்கு முன்னாடி அ போட்டோம்னா அஜ்ஞானம்னு அர்த்தம். அஜ்ஞானம்னா இப்ப ஞானமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இட் இஸ் நாட் த ஆப்சன்ஸ் ஆஃப் நாலேஜ். அஜ்ஞானன்றது நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துட்டு இருக்கோம். அஜ்ஞானன்றது ஒரு ஒரு விஷயமா பாசிட்டிவா எடுத்துட்டு இருக்கோம். அந்த அஜ்ஞானமானது எப்ப போகும்னா, ஞானம் வந்தா அஜ்ஞானம் போயிடுறது. எப்படி சூரியன் வந்தா இருட்டு போயிடுறதோ அது மாதிரி ஞானம் வந்தா அஜ்ஞானம் போயிடுறது. அப்ப இந்த லோகத்தை ஒரு இருட்டானது சூழ்ந்துட்டு இருக்கு, அஜ்ஞானம்ன்ற இருட்டானது சூழ்ந்துட்டு இருக்கு. அந்த அஜ்ஞானத்தை போக்கடித்த அந்த யாமுனாச்சாரியர் சிறப்புற்று விளங்குகிறார்னு தானா அந்த விஷயத்த சொல்லல, இதை சாதிச்சவர் யாமுனாச்சாரியர் அஸ்மதாச்சாரியன். அவர் சொன்ன விஷயத்தை பிரகடனப்படுத்துறது சாதிக்கிறார். என்ன சொன்னார் கேட்டா, பரம்பிரம்மைவ அக்ஞம். ஏன்னா மிச்ச மதங்கள் என்ன பிரச்சனை வருதுன்னு சொன்னா, ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுன்னு சொல்லிட்டா, இப்ப இந்த ஜீவன் எப்படி வந்தான்னு கேட்டா, பிரம்மத்தோட மாயைக்கு சம்பந்தம் ஏற்படுறது. இப்ப பிரம்மமே மாயினோட சம்பந்தம் ஏற்பட்டு ஜீவனா பாதிக்கிறதுன்னு சொன்னா, அப்ப தோஷத்தோட சம்பந்தம் பிரம்மத்துக்கிட்டது அனிவாரியம், பிரிக்க முடியாது. இது சங்கர அத்வைதம். இன்னும் ரெண்டு பேர் இருக்கா, யாதவ பிரகாஷர் பாஸ்கர். அவன சொல்றா பிரம்மத்துக்கு சுவாபாவிகம் தான் அப்படிங்கிற. எப்படி கடல் பார்க்கறோம், இப்ப கடல்ல நம்ம பார்க்கச்சே அலைகள் தெரியறது, நொர தெரியறது. இப்ப இந்த அலை வேற நொர வேறையான் கேட்டா, கடல் வேறையான் கேட்டா இல்லை, மூணுமே ஒரே கடல் தான். ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கடலே அலையா மாறுறது, நொறையா மாறுறது. அப்ப அந்த நொறையை பார்த்தாலும் நமக்கு பிடிக்கிறது இல்லை. அப்ப அந்த தோஷங்கள்லாம் பிரம்மத்துக்கு இருக்கா மாதிரி ஆயிடுறது, அப்படிதான் இருக்குன்ற அவன். இல்லாட்டி இன்னொரு மதத்தை சொல்ற உபாதி, உபாதினா ஏதோ ஒரு ஒரு ஃபேக்டர்னால. இப்போ ஒரு ஆபீஸ்ல நமக்கு ஒரு முதலாளி இருக்கான்னு சொன்னா, அந்த முதலாளி எப்பயும் நமக்கு முதலாளி இல்லை. அவனுக்கு உத்தியோகமோ அல்லது நமக்கு உத்தியோகமோ இருக்கிறதுக்கும் முதலாளி. சில பேர் போய் கோவில்ல பிரார்த்தனை பண்றா, என்னன்னா எங்க பாசுக்கு டிரான்ஸ்பர் ஆகும் அப்படின்னு. எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு, அப்பதான் அவங்க டார்ச்சர் இல்லைன்னு தப்பிக்கலான்னு. நமக்கு டிரான்ஸ்பர் ஆகணும், நமக்கு பிரச்சனை. அதனால அவனுக்கு சீக்கிரம் டிரான்ஸ்பர் ஆகணும்னு. ஏன்னா அந்த முதலாளியா இருக்கக்கூடிய தன்மையானது அந்த ஜாப்ன்ற உபாதினால ஏற்பட்டது. அப்போ சரீரம் இருக்கிறதுனால இந்த உபாதி, இது ஒரு உபாதி, அதனால பிரம்மத்துக்கு தோஷமானது வருது. ஆனா எப்ப இதெல்லாம் போயிடுறதோ அப்ப தோஷமானது கிடையாதுன்னா, அவாவாளுக்கு ஏற்பட்ட அந்த அல்லது இருக்கக்கூடிய அறிவை வச்சுட்டு அவ ரிகன்சிலே பண்ணிட்டு போயிட்டான். ரிகன்சிலேஷன்னா ரெண்டு விஷயங்கள் சேர்ந்து இருக்க வாய்ப்பே இல்லை, ஆனா சேர்ந்து இருக்கு. ரெண்டு விஷயங்கள் சேர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆனா சேர்ந்து இருக்கு. இப்ப சமர்த்தனம் பண்ணனர். அப்ப ஒருத்தர் சொன்ன, வாஸ்தவத்துல ஒண்ணுதான் இருக்கு, இன்னொன்னு இல்லவே இல்லை அப்படின்ட்டு. அந்த இன்னொன்னு தோன்றதுன்னா இல்யூஷன் அப்படின்ட்டு. இந்த வஸ்தூனுடைய இல்யூஷன் தான் பாசிக்கிறது, கிட்டக்கு போனா அது கிடையவே கிடையாதுன்னு. இது ஒரு வகையான நிர்வாகம் தான், இது ஒரு வகையான ரிகன்சிலேஷன் தான். ரெண்டு விஷயம் இருக்கு, ஒன்னு இருக்கக்கூடாது, ஒண்ணுதான் இருக்கணும்னு சொன்னா நம்மளே தீரியை டெவலப் பண்றது. இன்னொன்னு ஆக்சுவலா அங்க வாஸ்தவத்துல கிடையவே கிடையாது, ஆனா ஏதோ ஃபேக்டர் தோன்றது, கிட்டக்கு போய் பார்த்தா இல்ல அப்படின்னு. ஆனா வாஸ்தவத்துல ரெண்டு விஷயமும் இருக்கு. அப்ப இன்னொருத்தர் சொன்னார் இந்த மாதிரி, இல்ல இல்ல ஏதோ டியூட்டிசம் உபாதி ஒரு அர்ஜென்ட்னால அது தோன்றது, வாஸ்தவத்துல இல்ல அப்படின்னு. ஆனா பாஷ்யக்காரன் மட்டும் என்ன ரிகன்சிலே பண்ணாருன்னா, ஒன்னு சரீரம் இன்னொன்னு ஷரீரி, ஒன்னு ஆத்மா இன்னொன்னு ஷரீரம். இந்த ரீதியில ரெண்டு வஸ்துவுமே இருக்கு, ரெண்டு வஸ்துவும் தன்னுடைய சுபாவத்தை விட்டு கொடுக்காம இருக்கு இன்ஃபுளுயன்ஸால. நம்ம பசங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போன ஒரு மாதிரி இருக்கு, ஆத்துக்கு வந்த ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா நம்மளோட இன்ஃபுளுயன்ஸ்ல அவங்க அப்படிதான் இருக்கு, ஸ்கூலுக்கு போனா டிசிப்ளின்டா இருக்கு. அப்ப சுபாவம் மாறுறது, அங்கங்க போச்சே, எங்க போய் சேர்றது அந்த சுபாவம் மாறுறது. ஆனா இந்த பிரம்மமும் இந்த ஜீவன் இந்த ஜெகத்து சேருச்சு, இந்த பிரம்மத்துக்கு எந்த விதமான மாற்றமும் ஏற்படாம இருந்துருக்கு. நிறைய யுக்தியை கொண்டே அதை சாதிக்கலாம். இப்ப கரண்ட் இருக்கு, இந்த மைக்கு உண்டான தோஷம்லாம் கரண்ட்டுக்கு போகுமா? போகாது. கரண்ட் உள்ளுக்குள்ள வந்து போயிட்டு இருக்கு அது மாட்டுக்கு. அது மாதிரி ஒரு வஸ்துக்குள்ள ஒரு வஸ்து இருக்கலாம், அதுக்கு இன்னொருத்தர் அழகா ஒரு இது கொடுத்தார். இப்ப பால் இருக்கு, பால் கிட்ட போற வஸ்து, பால் இன்னும் கொஞ்ச நாள் வர வைக்கணும், என்ன காய்ச்சி வைக்கிறோம், அப்புறம் என்ன பண்றோம், கொஞ்சம் தயிர் விடுறோம், தயிர் அண்ணன் கொஞ்ச நாள் வருது, அப்புறம் அதில் கூட வெண்ணெய் எடுத்து வைக்கிறோம், அதுவும் கொஞ்ச நாள் தான், அப்புறம் வெண்ணெய் புளிக்க ஆரம்பிச்சுடுறது. அப்ப நெய் ஆக்கி வச்சிருந்தோம்னா ரொம்ப நாள் வருது. அதாவது பாலை கம்பேர் பண்ணிச்சு நெய்யானது ரொம்ப நாள் இருக்கு. இப்ப இந்த நெய் எங்க இருந்தது? பால் உள்ளதுல இருந்தது. அப்ப சீக்கிரமா கெட்டு போகக்கூடிய பால்ன்ற வஸ்துல ரொம்ப நாள் கெட்டு போகாத வஸ்து இருக்கா இல்லையா? அது நம்ம ஒத்துக்கிறோமா இல்லையா? இது மாதிரி யுக்திகள்லாம் கொண்டு நம்ம தோஷமுள்ள அந்த சரீரமா இருந்தாலும் இந்த தோஷமுள்ள சரீரத்துக்குள்ள தோஷம் ஒட்டாத ஒரு வஸ்து கண்டிப்பா இருக்குன்னா நம்ம எல்லாம் எக்ஸாம்பிள் தான், சுட்டியே எக்ஸாம்பிள் தான் கொடுக்கறது, எக்ஸாம்பிளை போட்டு தான் புரிஞ்சிக்க முடியும். அந்த மாதிரி ரீதியில பாஷ்யக்காரர் என்ன பண்ணாருன்னா, அழகா சரீர ஆத்ம பாவத்தை கொண்டே இதை சமர்த்தனம் பண்ணலாம். இருக்கிறது ஒரு விஷயம்தான், ரெண்டா தெரிஞ்சா கூட ஒண்ணுதான். எப்படி அதுல ஒன்னஸ் இருக்குன்னு சொன்னா, ஒன்னு இன்னொன்னுக்குள்ள இருக்கு அவ்வளவுதான், ஒன்னு இன்னொத்துக்குள்ள இருக்கு. ஆனா கிட்டக்கு போய் பார்த்தா ரெண்டு தனித்தனியா தான் இருக்கு. ஆக தனித்தனியாவும் இருக்கு, ஒன்னாவும் இருக்கு. எப்படின்னு கேட்டா, இந்த ஆத்ம சரீர பாவத்தை மாதிரி சரீரமா பார்த்தா ஒருத்தர் லோகத்துல கூப்பிடுறோம், இங்க வா அப்படின்னு சொன்னா அந்த சக்தி அந்த சரீரத்தோட தான் ஆத்மான்றது வருது. அந்த ஆத்மா பிரிஞ்சிருச்சுன்னா அப்ப நேம் அண்ட் ஃபார்ம் கொடுக்கறது இல்லையே, இது இது எத்தனை நாள் இங்க இருக்கு அப்படின்னு கேட்கறோம். அப்ப போயிடுறது, அப்ப பேருன்றது அந்த ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான். ஆனாலும் அந்த கான்செப்ட் பார்த்தோம்னா அந்த சேர்ந்து இருக்கச்சேதான். அது மாதிரி எல்லா வஸ்துக்குள்ளேயும் பிரம்மமானது கலந்து கட்டி இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு டியூவாலிட்டி தெரிஞ்சா கூட அந்த பிரம்மமானது விசிஷ்ட பிரம்மன். அது எப்பயுமே சித்து அச்சித்தோட கலந்திருக்கக்கூடியது. அவைகளுக்குள்ள இருக்கக்கூடிய சம்பந்தம் என்னன்னு கேட்டா ஆத்ம சரீர பாவம் அல்லது சரீர ஆத்ம பாவம். ஆக மொத்தம் இந்த பரம்பிரம்மை வாக்கியம் பிரம்ம பரிகதம் சம்சரிதது, அந்த பிரம்மத்துக்கு ஒரு பிரம்ம ஏற்பட்டு அதுவே பிரபஞ்சமா மாறுறது. அதுக்கு மேல பர உபாதி வெளில இருக்கக்கூடிய உபாதினால அது அந்த உபாதினால இந்த மாற்றத்தை அடையிறது. திவசம் அசுபத்தியாத்மத விதி, அசுபத்துக்கள்லாம் இருப்பிடமா இருந்துருக்கு. இப்படி ஸ்ருதி நியாய அபேதம், ஸ்ருதினு சொன்னா வேதம், வேதத்தை அந்த மாதிரி சொல்லவே இல்லை, அபகத பாத்மான்னு ஆரம்பிக்கிறது. அப்ப வேதத்துக்கு ஒட்டாதது. அடுத்து போட்டுட்டார் நியாயம்னா லாஜிக், இவ சொல்ற இந்த கான்செப்ட் எல்லாம் இட் டஸ் நாட் ஸ்டாண்ட் டெஸ்ட் பண்ணி ஆஃப் லாஜிக். நிறைய வக்கீல்கள்லாம் இருக்கா இங்க. அப்ப அந்த ஜட்ஜி கேட்க சொல்லுவார், என்னப்பா அது வந்து டஸ் நாட் ஸ்டாண்ட் எனி ஆர்குமெண்ட். அந்த மாதிரி நியாயத்துக்கும் பொருந்தாதது, முதல்ல ஸ்ருதிக்கு பொருந்தாதது. ஏன்னா ஏன் இப்படி போட்டுனாலும் தாத்பரியம் இருக்கு, நியாயமானது ஸ்ருதிக்கு அனுகுணமா இருக்கணும். நியாயமானது ஸ்ருதி ஒரு பக்கம் இருக்கு, நியாய பக்கம் இருக்க கூடாது. நியாயம்னா ஆர்குமெண்டேஷன், ஸ்ருதிக்கு அனுகுணமா இருக்கணும். அப்படி ஸ்ருதிக்கும் இல்ல, நியாயத்துக்கும் இல்ல. இப்படி இருக்கக்கூடிய ஜகத்து ஜகதி விததம் மோகனம் இதம், இந்த ஜகத்துல பரவி இருக்கக்கூடிய மோகனம்னா ஒரு இல்யூஷன் இருக்கே, இதை இப்படிப்பட்ட சமத்தை ஏன அபாஸ்தம், எவரால் இந்த சமதானத்தை போக்கடிக்கப்பட்டதோ அப்படிப்பட்ட யாமுன முனி விஜயத்தேன்னு சாதிச்சு அந்த வேதாந்த சங்கிரகத்தை டெக்ஸ்ட ஆரம்பிக்கிறார். அடுத்து நாளைய தினம் இன்னும் ரெண்டு வரி, ஏன்னா அது நமக்கு நம்ம என்ஜாய் பண்ணணும், ஒரு டெக்ஸ்டை வந்து என்ஜாய் பண்ணணும், அதுக்குதான் எழுதி வச்சுட்டு போயிருக்கார். இன்னும் ரெண்டு வரியை மட்டும் அறியணும், அந்த டெக்ஸ்ட்ல வாசிச்சுட்டு சம்பிரதாயத்தை எப்படி அழகா எவ்வளவு அழகா ஒரு ஒரு கன்சைஸா ஒரு ப்ரிசைஸா பாஷ்யக்காரர் வந்து தெரியப்படுத்துறாருன்றத நாளைய தினம் நம்ம கேட்டு அனுபவிக்கலாம். எல்லாரும் அவசியம் வாங்கும். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.